வைபவம் தன்னரம் வபுஷிகுஞ்சரம் முகே மன்மஹே கிமபி துந்திலம் மஹஃ. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஃ குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஃ. ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே வ்யோமவத் வ்யாப்த தேஹாய தக்ஷிணாமூர்த்தயே நமஃ. யஸ்யாந்தம் நாதி மத்யம் நஹி கரசரணம் நாம கோத்ரம் ந சூத்ரம் நோ ஜாதிர்நைவ வர்ணான பவதி புருஷோ நான பும்ஸம் ந ஸ்த்ரீ நாகாரம் நோ விகாரம் நஹி ஜன்மரணம் நாஸ்தி புண்ணியம் ந பாபம் தத்துவம் நோ தத்துவமேகம் சஹஜ சமரசம் சத்குரும் தம் நமாமி. சதா சிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். மௌன வியாக்யா பிரகடித பரப்ரஹ்ம தத்துவம் விவானம் வர்ஷிஷ்டாந்தே வசதரிஷிகணைராவிருதம் ப்ரஹ்மநிஷ்டைஹி ஆச்சாரேந்திரம் கரகலித சின்முத்ரம் ஆனந்தமூர்த்திம் ஸ்வாத்மா ராமம் உதிதவதனம் தக்ஷிணாமூர்த்திமீதே வேதாந்தார்த்த விபாசகாயேதயே சாந்தாய சந்நியாசினே நானாவாதினகேந்திர சங்கபவயே யோகேந்திர வந்தியாய ச மோஹத்வாந்த திவாகராய பகவத் பாதாபிதாம் பிப்ரதே தஸ்மை பாஷ்ய க்ருதே நமோஸ்து சததம் பூர்ணாய போதாத்மனே அபார சச்சித் சுகவாரிதாசே யஸ்யோர்மி மாத்ரம் புவனம் சமஸ்தம் குஹாஹிதம் தம் ரமணம் கபீரம் சிந்தா விஹீனம் ஹிருதி சிந்தயாமி தேஹம் மிருண்மயவத் ஜடாத்மகமஹம் புத்திர்ந தஸ்யாஸ்யதோ நாஹம் தத்ததபாவ சுப்தி சமயே சித்தாத்ம சத்பாவதஹம் கோஹம் பாவயுதஃ குதோ வரதியா த்ருஷ்ட்வாத்மநிஷ்டாத்மனாம் ஸோஹம் ஸ்ஃபூர்த்திதயா அருணாச்சலசிவஃ பூர்ணோ விபாதி ஸ்வயம் கருணாபூர்ணசுதாப்தே கபலிதகனவிஸ்வரூப கிரணாவல்யா அருணாச்சல பரமாத்மன் அருணோபவசித்தகஞ்ச சுவிகாசாய த்வய்யருணாச்சல சர்வம் பூத்வா ஸ்தித்வா ப்ரலீனமேதச்சித்ரம் ஹ்ருத்யஹமித்யாத்மதயா நிருத்யசி போஹோ தே வதந்தி ஹ்ருதயம் நாம அஹமிதி குத ஆயாதி தன்விஷ்யாந்தஃ ப்ரவிஷ்டயா த்யமலதியாம் அவகம்யஸ்வம் ரூபம் ஷாம்யத்யருணாச்சலத்வயி நதீவாப்தௌ தியக்த்வா விஷயம் பாஹ்யம் ருத்த பிராணேன ருத்த மனசாந்தஸ்த்வாம் த்யாயன் பஷ்யதி யோகி தீதிதிம் அருணாச்சலத்வயி மஹீயம் தே த்வய்யர்ப்பித மனசா த்வாம் பஷ்யன் சர்வம் தவாக்ருதிதயாம் சததம் பஜதே அனன்ய ப்ரீத்யாம் சஜயத்யருணாச்சலத்வயி சுகே மக்னஹ ஹ்ருதயகுஹரமத்யே கேவலம் ப்ரஹ்மமாத்ரம் ஹ்யஹமஹமிதி சாக்ஷாத் ஆத்மரூபேண பாதி ஹ்ருதி விஷமனசா ஸ்வம் சின்வதா மஜ்ஜதா வா பவனசலனரோதாத் ஆத்மநிஷ்டோ பவத்வம் ஷோணப்ரபம் சோமகலாவதம்சம் பாணிஸ்புரத் பஞ்சசரேக்ஷுசாபம் பிராணப்ரியம் நௌமி பினாகபாணீஹி கோணத்ரயஸ்தம் குலதெய்வதம் அஹம் நமாமி யாமினீ நாதலேகாலங்கிருத குந்தலாம் பவானீம் பவசந்தாப நிர்வாபண சுதா நதீம் சூடோக்தம் சித சந்திரசாரு கலிகாம் சஞ்சத்ஷிகாபாஸ்வரோ லீலாதக்த விலோல காமசலபஸ்ரேயோ தசாக்ரே ஸ்புரன் அந்தஸ்பூர்ஜடபாரமோஹதிமிரப்ராக்பாரமுச்சாடயன் சேதஸ்தத்மனியோகினாம் விஜயதே ஞானப்ரதீபோ ஹரஹ சாரதாம் சாரதாம் போஜவதனாவதனாம்புஜே சர்வதா சர்வதா அஸ்மாகம் சந்நிதிம் சந்நிதிம் க்ரியாத் ராகாச்சந்திரசமானகாந்திவதனாம் நாகாதிராஜஸ்துதாமூகானாமபி குருவதீ சுரதுனீநீகாஷவாக்வைபவம் ஸ்ரீகாஞ்சீநகரீ விஹாரரசிகா சோகாபஹந்த்ரீ சதாம் ஏகா புண்யபரம்பரா பசுபதே ஆகாரிணீ ராஜதே யோந்தஃ ப்ரவிஷ்ய மம வாசமிமாம் ப்ரசுப்தாம் சஞ்சீவயத்யகில சக்திதரஸ்வதாம்னா அன்யாம்சஹஸ்தசரணஸ்ரவணத்வகாதீன் ப்ராணாம் நமோ பகவதே புருஷாய துப்யம் ஹரிஹி ஓம். ஜன்மாத்யஸ்ய ஜதம் வயாதிதரதஸ்ய அர்த்தேஷு அபிஜ்ஞஸ்வராட் தேனே ப்ரஹ்மஹ்ருதாய ஆதிகவயே முஹ்யந்தி யத் சூரயஃ தேஜோ வாரிமிருதாம் யதா விநிமயோ யத்ர த்ரிஸர்கோ மிருஷாம் தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி கஸ்மை யேன விபாசிதோ யமதுலோ யானஃ ப்ரதீபஃ புரா தத்ரூபேண ச நாரதாய முனயே கிருஷ்ணாய தத்ரூபிணாம் யோகீந்திராய ததாத்மநாத பகவத்ராதாய காருண்யதஹ தச்சுத்தம் விமலம் விசோகனமிருதம் சத்யம் பரம் தீமஹி தர்மஃ ப்ரோஜ்ஜித கஞ்சகோத்ர பரமோ நிர்மத்சராணாம் சதாம் வேத்யம் வாஸ்தவமத்ர வஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி க்ருதே கிம் வா பரைஹ ஈஸ்வர ஸத்யோ ஹ்ருதி அவருத்யதே த்ரக்ருதிபிஹ சுஶ்ரூஷிபிஹ தக்ஷணாத் நிகமகல்பதரோர்ஜலிதம் ஃபலம் சுகமுகாத ஹ்ருதத்ரவசயுதம் பிபத பாகவதம் ரசம் ஆலயம் முஹுரஹோ ரசிகாஹ புவி பாவுகாஹ யம் ப்ரவ்ரஜந்தமனுபேதமபேதகிருத்யம் த்வைபாயனோ விரஹகாதர ஆஜுஹாவ புத்ரேதிதன்மயதயாதரவோபிநேதுஹூதம் சர்வபூதஹ்ருதயம் முனிமானதோஸ்மி யஸ்வானுபாவமகிலஸ்ருதிசாரமேகம் அத்யாத்மதீபம் அதிதிதிர்ஷதாந்தமூந்தம் சம்சாரிணாம் கருணையாஹ புராண குத்யந்தம் வியாசசூனுமுபயாமி குரும் முனீனாம் சச்சிதானந்தரூபாய விஸ்வோத்பத்யாதிஹேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நுமஹ கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணதக்லேசநாசாய கோவிந்தாய நமோ நமஹ நமஸ்பங்கஜநாபாய நமஸ்பங்கஜவாளினே நமஸ்பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கஜே பீதாம்பரம் கரவிராஜித சங்கசக்ரகௌமோதயே சரசிஜம் கருணாசமுத்ரம் ஆதாசஹாயமதிசுந்தரமந்தஹாசம் வாசாலயே சமநிஷம் ஹ்ருதி பாவயாமி த்யக்த்வா சுதுஸ்யத சுரேஸ்திதராஜ்யலக்ஷ்மீம் தர்மிஷ்ட ஆர்யமதசாய ததாதரண்யம் மாயாமிருகம் தைதயேப்சிதமன்வதாவத் வந்தே மகாபுருஷதே சரணாரவிந்தம் தேயம் சதா பரிபவக்னமபீஷ்டதோஹம் தீர்த்தாஸ்பதம் சிவவிருஞ்சினுதம் சரண்யம் பிரித்யார்த்திஹம் பிரணதபாலபவாப்திபோதம் வந்தே மகாபுருஷதே சரணாரவிந்தம் யாம் யாம் திசம் பஜதி கிம் புருஷாத்யவரிஷி சம்சேவிதோ ஹனுமதா திருடபக்திபாஜாம் சீதாபிராம பரமாத்புத ரூபசாலி ராமாத்மக பரிலசன் பரிபாஹி விஷ்ணு சத்யவிரதம் சத்யபதம் த்ரிசத்யம் சத்யஸ்ய யோனிம் நிஹிதம் ச சத்யம் சத்யஸ்ய சத்யம் ரதசத்ய நேத்ரம் சத்யாத்மகம் த்வாம் சரணம் ப்ரபன்னாஹ. அத்தியுதமான இந்த பரமஹம்ச சம்ஹிதைய நாம ரெண்டு நாளா அனுபவிக்கிறோம். மனுஷனுக்கு பகவத் சாட்சாத்காரம் தான் லட்சியம். ஏன்னா சாந்திங்கிறது அதுலதான் இருக்கு. லௌகிக வாழ்க்கைங்கிறது பிராரப்தம். பிராரப்தம்னா நமக்கு சொன்னா புரியணும்னா நேச்சர்னு சொல்லலாம். நேச்சர் இன்னெவிட்டபிள். இன்னமும் கொஞ்சம் கூட சொல்ல போனோம்னா இன்னெவிட்டபிள் ஈவில், அவ்வளவுதான். அதை தவிர்க்க முடியுமானா தவிர்க்கணும். எவ்வளவு தவிர்க்க முடியுமோ அவ்வளவு தவிர்க்கணும். லௌகிக வாழ்க்கையை எவ்வளவு விட முடியுமோ அவ்வளவு விடணும். அதுக்கு பேர் தான் தர்மம்னு பேர். அத்தியாத்ம வாழ்க்கையில சுவாதந்திரியம் நமக்கு சாஸ்திரங்கள்லாம் கொடுத்தது. லௌகிக வாழ்க்கையில சுவாதந்திரியம் கொடுக்கல. லௌகிக வாழ்க்கையில கைய கட்டி போட்டு கால கட்டி போட்டு நீ இப்படிதான் இருக்கணும், இந்த வழியில தான் இருக்கணும், சாஸ்திரம் சாசிக்கிறபடிதான் இருக்கணும் அப்படின்னு ரிஷிகள் சொன்னா என்ன? அப்பதான் நம்ம லௌகிகமான ஆசைகள் ஒரு காம்பவுண்டுக்குள்ள யாத்திரை பண்ணும். ஆசையை விட முடியாது. ஏன்னா பிரகிருதி இல்லையா, பசி தாகம் விட முடியாத மாதிரி அந்த நேச்சர் பிரகிருதியை விட முடியாதுங்கிறதுனாலயே பிரகிருதியை வந்து இந்த காம்பவுண்டுக்குள்ள டிராவல் பண்ணிக்கோன்னு வச்சா அதுக்கு தர்மம்னு பேரு. அத்தியாத்ம வாழ்க்கையில பரிபூர்ணமான சுவாதந்திரியம். நீ இதை விட்டுட்டு போறியா, நீ ஞானத்துக்கு போறியா, பகவத் சாட்சாத்காரத்துக்கு போறியா, தர்மம் உனக்கு நமஸ்காரம் பண்ணி வழி விட்டு கொடுத்துடும். தர்மத்தை தாண்டி போயிடுறான். அந்த நிலையில தான் பகவான் பகவத்கீதையில சர்வ தர்மான் பரித்தியஜ்ய மாமேக்கம் சரணம் ரஜ அப்படின்னார். எப்ப தர்மத்தை பரித்தியஜ்ய அப்படின்னாக்கா, எப்ப நீ வந்து உனக்கு வந்து விவகாரமே இல்லையோ, லௌகிக வாழ்க்கையே இல்லையோ, எந்த நியமங்கள்லையும் உனக்கு லௌகிகமான எந்த ஆசையும் இல்லை, உனக்கு பகவான் தான் வேணும், பகவத் தியானத்திலேயே உன்னுடைய மனசு ஈடுபட்டு இருக்கானாக்கா, எந்த நியமமும் இல்லை, நியமங்கள்லாம் என்ன நியமம், உனக்கு தேவையில்லை. நியமம் எப்ப வேணுமானா உனக்குள்ள டேஞ்சர் இருக்கிற வர நியமம் வேணும். ஒரு கேஸ் சிலிண்டர்ல ஃபியூவல் இருக்கிற வர ஆன் பண்ணி வைக்கப்படாது இல்லையா. சிலிண்டர் காலியா எடுத்தானா ஆன் பண்ணி வச்சானா ஆஃப் பண்ணி வச்சானா டேஞ்சரே இல்லை. அந்த மாதிரி நமக்குள்ள வாசனை இருக்கிறவரு, அவித்திய இருக்கிறவரு, அஜ்ஞானம் இருக்கிறவரு, நேச்சர் நமக்குள்ள வேலை பண்றவரு, நியமம் ஒண்ணு தேவைப்பட்டிருக்கு. அந்த நியமத்தை தர்மசாஸ்திரங்கள் நமக்கு கொடுத்தது. இதுக்குள்ள இரு, நம்ம இந்து தர்மம் நம்ம சொல்றோம், வைதிக தர்மம் சொல்றோம். அந்த வைதிக தர்மத்துல பார்த்தோம்னா ரிலீஜியஸ் லைஃப்ல நம்மள அத்தியாத்மமான ஞான வாழ்க்கையில நம்மளை சுதந்திரமா விட்டு கொடுத்து, யார வேணா பஜனை பண்ணு, எப்படி வேணா பக்தி பண்ணு, மீதி இருக்கிற ரிலீஜியன்ஸ் மாதிரி நீ இந்த நாளைக்கு நீ இங்க வரணும், இப்படி இருக்கணும்னு சொல்லாம அவாவா ஹிருதயத்துக்குள்ளேயே பகவத் தியானத்தை பண்றதுக்கு இருக்கிற சுவாதந்திரியத்தை கொடுத்து விட்டு. ஆனா லௌகிக வாழ்க்கையில பார்த்தோமானால் வர்ணாசிரம தர்மங்கள் இப்படி இப்படி இருக்கணும், இப்படி இப்படி இருக்கணும் நியமனப்படுத்திட்டு. இப்போ ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, எதுவும் கிடையாதுன்னு பகவத் பாதால் வந்து சொல்ற. எப்பனா ஆத்ம ஜானிக்கு, எப்ப வந்து நீ சரீரத்தை தாண்டி போயிட்டியோ சரீரத்தோட எந்த நியமமும் உன்னை பாதிக்காது. ஆத்மாவில் இருக்கிறவனுக்கு, ஏன்னா அவன் சரீரத்தால் இன்னும் ஒன்றும் பண்ண போறதில்ல, சரீரத்தால் அவன் விவகாரமே பண்ண போறதில்ல. அவன் வந்து எந்த நியமங்களும் இல்லை. ஏன்னா சன்னியாசிக்கு எந்த நியமமும் கிடையாது, பரமஹம்சனுக்கு எந்த நியமமும் கிடையாது. உனக்கு ஆசை இருக்கா, உனக்கு வாழ்க்கையில லௌகிகமான ஆசைகள் இருக்கா, நியமத்துக்குள்ளேயே சஞ்சாரம் பண்ணு. அப்போ முக்திக்கு கதவு திறக்கும். லௌகிகமான வான்ஸ் வந்து இப்ப நாம வந்து ரிவர்ஸா போட்டு விட்டுறோம். எதுவும் இல்லை அப்படின்னாக்கா ஜாதி நீதி குல கோத்திர தூரகம் நாம ரூப குணதோஷ வர்ஜிதம் தேசகால விஷயாதிவர்த்தி யத் பிரம்ம தத்துவமசி பாவயாத்மன். நீ பிரம்மம் தத்துவமசி அப்படின்னு வேதம் சொல்றது. நீ ஆத்மா, நீ சரீரம் இல்லை, நீ சுத்த சைதன்ய ஸ்வரூபம். உனக்கு ஜனனம் கிடையாது, மரணம் கிடையாது, நீ நிர்மலமான சித் ஸ்வரூபம். அதுவே நீயா ஹிருதயத்துல ஆத்மனிஷ்டமா இரு. அப்படி ஆத்மஸ்வரூபமாவே இருந்தாயானால் வியவகாரமே இல்லை உனக்கு, இல்லையா? அப்ப அவனுக்கு ஒரு நியமமும் சாஸ்திரம் வைக்கல, சுதந்திரமா விட்டு. கோபஸ்திரிகள் சொல்றா கண்ணன் கிட்ட, இந்த பாகவதத்தை கேட்கவே படாது, கேட்டுதானா எல்லாரும் கெட்டு போயிடுறா. பகவையக விகங்காக பிக்ஷுச்சரியாம் சரந்தி. கிளிகள்லாம் கூட்டிலேருந்து வெளியில போய் ஆகாசத்துல பறக்கிற மாதிரி இந்த லௌகிகமான வாழ்க்கையிலேருந்து வெளியில வந்து பரமஹம்சர்களா இருக்கா அப்படின்னு. பகவத் சாட்சாத்காரத்தை அடைஞ்ச ஞான நிஷ்டர்களா இருக்கலாம் பாகவத சிரவணம் பண்ணிவிட்டு. அதனால நமக்கு பிடிக்கணும் இது விட்டுட்டு போறதுக்கு. அதனால அது ரொம்ப டேஞ்சரஸ்ங்கிற அலம் அசித்த சக்தி, இதுகிட்ட சம்பந்தமே வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா இந்த ஞானம் ஹிருதயத்துல பூந்தெடுத்தானால் நமக்கு பரமானந்தத்தை கொடுக்கிறது, பகவத் அனுபவத்தை கொடுக்கிறது. இந்த ஒரு பாரத கண்டத்துக்குள்ள நமக்கு அந்த ஒரு பெரிய ரிஷி சம்ஸ்காரம் நமக்கு அதை கொடுத்தது. ஸ்ரீமத் பாகவதம்ங்கிறதுக்கு வந்து பரமஹம்ச சம்ஹிதான்னு ஒரு பேரு. இன்னொரு பேரு இருக்கு, என்ன பேருனாக்கா, ஸ்ரீவல்லபாச்சாரியர் கொடுத்த ஒரு பேரு சமாதி பாஷான்னு பேரு. அதோட பாஷையே சமாதி பாஷாவாம். உங்களுக்கு வந்து எக்ஸ்டாட்டிக் லாங்குவேஜ் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ண போறாது, டிரான்சென்டல் லாங்குவேஜ். டிரான்ஸ் அப்படின்னாலே தட் விச் கோஸ் பியாண்ட் தான் அர்த்தம், மனசுக்கு அப்புறம் போகக்கூடிய மொழி. அந்த மொழி சாதாரண மொழியால கன்வே பண்ண முடியாத விஷயங்களை இது கன்வே பண்ணி விட்டுறது. Which is impossible to convey through words is being conveyed through words. அதுக்கு பராவாக்குன்னு பேரு. அந்த பராவாக்குல நமக்கு வந்து பகவான் ஸ்ரீ சுக்கர் வந்து வியாச பகவான் வந்து நமக்கு தர்மத்தை ஞானத்தை ரெண்டையும் கொடுத்தார். நேற்றுக்கு நாம ஞானத்தை பார்த்தோம் இல்லையா. ஞானம் யாருக்கு ஹிருதயத்துல பிரகாசம் அடித்தோ அவளுக்கு தான் ஜீவன் முக்தர்கள், பரமஹம்சர்கள் பேர். அந்த பரமஹம்சர்கள் பல நிலையில இருப்பா. பிரம்மவித், பிரம்மவித் வரஹா, பிரம்மவித் வரியஹா, பிரம்மவித் வரிஷ்டா அப்படின்னு சாஸ்திரம் நாலு நிலை சொல்றது. நாலு பேரும் ஒரே போல ஞானத்தை அடைஞ்சவாதான். ஆனா பிராரப்தத்துல இருக்கிற வித்தியாசத்தினால சில பேருக்கு வந்து ஞானத்தை விட பிராரப்தம் பலமா இருக்கும். அதனால ஜனகர மாதிரி இருக்கிறவா ஞானத்தை அடைஞ்சும் பிராரப்தத்தினால ராஜாவாவும் ராஜ்ய காரியங்கள்லாம் பண்ணிட்டும் இருப்பானா. அவ ஜீவன் முக்தர்கள் தான், ஞானிகள் தான். ஆனா அவகிட்ட ஞானத்தை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். யாக்ஞவல்க்யர் அவரும் ஞானிதான், ஆனா அவர் ஜனகருடைய சபையில வந்து ஜனகர் வந்து கேள்விகள் கேட்க வைக்கிறார். பிரம்ம வித்யா சபை, அந்த சபையில நிறைய பேர் கேள்வி கேட்க இந்த கேள்விக்கு பதில் சொன்னா நிறைய மாடு கொம்புல பொண்ணு தங்கம் கட்டின மாடு தானமா கொடுக்கு. ஆனா கேள்விகளை பயந்துண்டு பிராமணால் யாருமே எழுந்திருந்து நிக்கல. யாஜ்ஞவல்க்கியர் எழுந்திருந்திருந்தார், அவருடைய சிஷ்யரை கூப்பிட்டார். கூப்பிட்டு இந்த மாடை எல்லாம் ஆசிரமத்துக்கு கூட்டின்னு போனான். அப்போ கோபம் வந்துருக்கு. என்ன பதிலே சொல்றதுக்கு முன்னாடி இவர் மாடையெல்லாம் வச்சுட்டு போற. ஒரு பிராமணர் எழுந்திருந்து கேட்டார், நீ என்ன அவ்வளவு உனக்கு கான்பிடன்ஸான, நீ பிரம்ம ஜானி பிரம்மவித்ங்கிற ஒரு கான்பிடன்ஸான? அப்ப யாஜ்ஞவல்க்கியர் சொல்றார், இங்க யாரு யாரு பிரம்மவித்துக்கள் இருக்காளோ அவளுக்கெல்லாம் நமஸ்காரம், பசு காமோகம் அஸ்மி. எனக்கு மாடு தேவைப்படுறது, ஆசிரமத்துல நிறைய இருக்கும் இல்லையோ எடுத்துன்னு போறேன். பிரம்மவித்துக்கெல்லாம் நமஸ்காரம். அதுக்கப்புறம் அவர் சொல்றார், நான் கொடுக்கிற ஞானத்துக்கு இருக்கு, அந்த கொடுத்த அப்புறம் நாம வந்து சம்பாவனையா இந்த மாடை வாங்கிட்டேனாக்கா அது குறைஞ்சு பண்ணும். இந்த பிரம்ம வித்தைக்கு இந்த ஜனகனால இல்ல யாராலையும் எதுவும் கொடுக்க முடியாது. இந்த ஜலத்தால சூழ்ந்திருக்கிற இந்த அக்னி பரிகிரகிதாம் இமாம் தராந்தத்யாத், இந்த பூமியே அவன் கொடுத்தா கூட தத்தோ பூயா தத்தோ பூயா. அதனால அவனால முடியாது. ஜனகன் பார்த்துட்டே இருந்தா, நீங்க பிரகதாரண்ய உபநிஷத் பார்த்தேன்னா ஒவ்வொரு ஸ்டெப்லையும் 1000 பொண்ணு கொடுக்கறேன் மாடு கொடுக்கறேன் எல்லாம் சொல்லுவார். அப்பவும் சொல்லிட்டே போவார், யாத்ரீவர்க்கு சொல்லுவார் நான் வாங்கிக்க மாட்டேன். லாஸ்ட்ல வந்து ஜனகர் சொல்லுவார், நான் என்னையே கொடுக்கறேன், மிதிலாம் தாசி மிதிலாபுரிய கொடுக்கறேன், கூட என்னையே உங்களுக்கு சமர்ப்பணம் பண்றேன்னு சொன்னோடனே அபயம் வை ஜனக பிராப்தோ சேன. ஏ ஜனக, நீ பயமில்லாத நிலையை அடைஞ்சுட்ட. அபயம் வை ஜனக பிராப்தோசி ஃபியர்லெஸ்னஸ். எனக்கா எவ்வளவு நாளைக்கு இந்த நான்கிற அபிமானம் இருக்கோ அது வரைக்கும் பயம் இருக்கு. அந்த அபிமானம் எப்போ பகவானுக்கோ சத்குருவுக்கோ அன்கண்டிஷனலா சரண்டர் பண்ணிவிடுத்தோ அந்த அபிமானம் போயிடுத்தானா, இப்படி வேணும் அப்படி வேணும் நான் இப்படி அப்படி நான்கிற அந்த அபிமானமும் அதோட ஆசாபாசங்களும் எல்லாம் அந்த ஞானாக்னியில எரிஞ்சு போயிடுத்தானா, அப்புறம் பயப்படுறவனே இல்லை. அப்புறம் பயம் எங்க? பயப்படணுமானா பயப்படுறதுக்கு ஒரு ஆசாமி வேணும் எங்க? ரமண பகவான் ஒரு முறை சொல்லிட்டு, இதுக்குள்ள ஆசாமி கிடையாது ஒய் சாமி தான் இருக்கிறது, இதுக்குள்ள ஆசாமி கிடையாது. அந்த ஞானனிஷ்ட அது வந்துடுத்தானா அவ சர்வஸ்வதந்திரர்கள் ஆயிடுறா. ஆனா யாஜ்ஞவல்க்கியருக்கு விவகார பிராமுக்கியம் இருக்கு. மாடு எடுத்துட்டு போறார், அப்புறம் பரிவிரஜனம் பண்றார், சன்னியாசம் வாங்கிக்கிறார். எதுக்கு சன்னியாசம் வாங்கிக்கிறேன்னா, இந்த விவகாரம் இல்லாத ஞானத்துல இருக்கணும்னு சன்னியாசம் வாங்கிக்கிறார். அப்போ ஞானம் இருந்தாலும் ஞானத்தை விட விவகாரம் தூக்கி நிற்கிறதுங்கிறதுனால அவர் பிரம்மவித் அப்படின்னு. சில பேர் வந்து அப்பப்போ தியானத்துல இருப்பான். சில மகான்கள் ஞானத்தை அடைஞ்சவர்கள் விவகாரத்தில் இருக்கிற போதும் அவ ஆத்மானுசந்தானத்தோடையே தியான நிஷ்டையோடையே இருப்பான். அவளுக்கு பிரம்மவித் வரன்னு பேரு. இன்னமும் சில பேர் வந்து இன்னமும் லோகமே தெரியாம தன்னை மறந்து ராமகிருஷ்ணர் இருந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவான். பிரம்மவித் வரியன் சதா அந்த நிலையிலேயே இருப்பா. யாராவது வந்து சொல்லணும் அவகிட்ட, அப்பதான் விவகாரம் பண்றது. பிரம்மவித் வரிஷ்டங்கிறவனுக்கு பிரபஞ்ச பானம் இல்லை, சரீர பிரஜை இல்லை, சதா ஆத்மானுபவத்திலேயே இருக்கிறவனுக்கு பிரம்மவித் வரிஷ்டன் பேரு. அப்ப ஞானத்தை அடைஞ்சவாளுக்கு கூட பிராரப்தத்துல வித்தியாசம் இருக்கிறதுனால பார்க்கிறவாளுக்கு தான் வித்தியாசம் தவிர ஞானிகளுக்கு வித்தியாசம் கிடையாது. இந்த பிரம்மவித்தும் இந்த பிரம்மவித் வரிஷ்டனும் ஒண்ணுதான். ஆனா நம்ம பார்க்கிற போது இவர் ஒரே விவகாரத்துல இருக்காரு. அவர் வந்து ஏகாந்தமா சமாதி நிலையில இருக்காருன்னு தோணும். அந்த வித்தியாசம் நமக்கு இருக்கு. அதனால ஞானத்துல கூட அந்த பேதம் வருது. ஸ்ரீ சுகாச்சாரியால் வந்து பிரம்மவித் வரிஷ்டரா இருக்கிறவர், அந்த பிரம்மவித் வரிஷ்டரா இருக்கிறவர் கூட அப்பப்போ மீதி இருக்கிற நிலைகளுக்கெல்லாம் வருவா கருணையினால. பிரம்மவித் வரிஷ்டர்களா இருந்தும் பிரம்மவித் வரர்களா இருப்பா, பிரம்மவித் வரியர்களா இருப்பா, பிரம்மவித்தா இருப்பா, எல்லாம் அவளுக்குள்ள இன்க்ளூடட். அதனால சுகாச்சாரியாளுக்கு பாகவதம் ஒரு சூத்தர் சொல்றார், சர்வபூத ஹிருதயம். அவருக்கு வந்து அவர் எல்லாருமே ஆயிட்டார். அப்பதான் எல்லாரோட விஷயத்தையும் எடுத்துக்க முடியும். இப்ப பாகவதத்துல பார்த்தேன்னா கோபிகளுடைய பக்தி வந்து மதுர பக்தி. அந்த மதுர பக்தி உத்தவரால எடுத்துக்க முடியாது. உத்தவருடைய பக்தியை வந்து கோபிகளுக்கும் எடுத்துக்க முடியாது. குச்சேலம் எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி உத்தவரால இருக்க முடியாது. பிரஹ்லாதனுடைய நிலை அல்ல துருவனுக்கு. குந்தியை மாதிரி இல்ல தேவஹூதி. சுகாச்சாரியார் ஒருத்தர் இருக்காரோ இல்லையோ, அவர் வந்து கதை சொல்ற போது கபிலர் சொல்ற போது அவரே கபிலர், தேவஹூதியை சொல்ற போது அவரே தேவஹூதி, கோபிகைகளை சொல்ற போது அவரே கோபிகைகள், உத்தவரை சொல்ற போது அவரே உத்தவர், குச்சேலனை சொல்ற போது அவரே குச்சேலன், விதுரரை சொல்ற போது அவரே விதுரர், ஜடபரதரை சொல்ற போது அவரே ஜடபரதர், ரிஷப யோகீஸ்வரரை சொல்ற போது அவரே ரிஷப யோகீஸ்வரர், ஏன் கிருஷ்ணனை சொல்ற போது அவரே சாட்சாத் கிருஷ்ணன். சர்வபூத ஹிருதயம் என்ன, ஞானி ஒரு சரீரத்துல தெரியறானே தவிர அவன் அந்த சரீரத்துக்குள்ள மாத்திரம் இருக்கிற உணர்வு இல்லை, அவன் அந்தர்முகமா ஸ்வரூபத்தை ஸ்பர்ஷம் அடைந்ததுனால எல்லாரோட ஹிருதயத்துக்குள்ள இருக்கிற அந்த எசன்ஸ் தொட்டச்சு. அக்னிர் மூர்த்தா சக்ஷுஷி சந்திர சூரியோ, அவனுக்கு எப்படி இருக்குன்னு வேதம் சொல்றது, அக்னி அவனுக்கு சிரசு, சூரிய சந்திரர்கள் கண்ணுகள். அக்னிர் மூர்த்தா சக்ஷுஷி சந்திர சூரியோ திசஸ்ரோத்ரே வாக் விவிருதாஸ்வேதாஹ வாயு பிராணோ ஹிருதயம் விஸ்வமஸ்ய. என்ன விசேஷம் பாருங்க, ஹிருதயம் விஸ்வமஸ்ய, அவனுடைய ஹிருதயம் இருக்கு. It is not centered in one body. It is not a localized heart. Vishwame hridayamak. Hridayam vishwamasya padbhyam prithivihi sarvabhutantaratma. Unhude kaal in the bhoomi larku. The prithiviya avanukka kaala arukku. Apadhi vishwame avanudaya sharirama irukka kodi navarakum bhagavatam chalka. Shukacharya. Adhanal avarukitta poyi பரீட்சித்து எதுவும் தெரிவிக்கிறதுக்கு இல்ல, எதுவுமே அவருக்கு முன்னால மறைஞ்சு இருக்கிறது இல்ல, எதையும் மறைச்சுக்க முடியாது. நிராவரண திருஷ்டின்னு பேர் அவருக்கு. ஏன்னா ஆவரணத்தை கிழிச்சதுனால அவருக்கு எதுவுமே ஆத்மஸ்வரூபமாவே தெரியறது, பகவத் ஸ்வரூபமாவே தெரியறது. அந்த பகவத் அனுபூதியோட உன்மத்தத்துல இருந்துண்டாக்கும் அவர் பாகவதம் சொல்றார். சரீர பிரஜை இல்லாதவர் அலக்ஷலிங்கா அப்படிங்கிறார் சூத்தர். அவரை பார்த்தா பிராமணரா தெரியாது, சத்திரியனா தெரியாது, வைஷ்யனா தெரியாது, சூத்ரனா தெரியாது, பிரம்மச்சாரியா தெரியாது, கிரகஸ்தனா தெரியாது, வானப்பிரஸ்தனா தெரியாது, சன்னியாசியானும் தெரியாது. அலக்ஷலிங்கா, அவருக்கு என்ன லிங்கமும் தெரியலாம். நிஜ லாப துஷ்டா, என்ன தெரியறதுன்னா ஆத்ம லாபம் கிடைச்சதுனால இருக்கிற நிறைவு, அந்த ஃபுல்ஃபில்மெண்ட், அந்த ஹோல்னஸ் அவர்கிட்ட அப்படியே பூர்ணமா இருக்கு. அந்த பூர்ணத்துவம், அந்த பூர்ண வஸ்து பாகவதத்தை சொல்றதுனால பாகவதமும் பூர்ணமான சாஸ்திரமா இருக்கு. அதுல முதல் ஸ்லோகத்துல சத்தியம் பரம் தீமகி நாம நேற்றுக்கு பார்த்தோம், ஞானத்தை சுகாச்சாரியால் எடுத்து சொன்ன. இரண்டாவது ஸ்லோகத்துல தர்ம புரோஜித கந்தகோத்திர பரமோ நிர்மத்சராணாம் சதாம் வேத்யம் வாஸ்தவமத்ர வஸ்து சிவதந்தாபத்ரயோ மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி கிருதே கிம்வா பரைஹி ஈஸ்வர சத்யோ ஹிருதி அவருத்தியதே த்ர கிருதிபிஹி சுஸ்ரூஷிபிஹி தக்ஷணாத். ரோஜித கைதவஹா தர்ம, கைதவம் நக காபட்யம், டிசெப்டிவ்னஸ், ஏதாவது ஒரு மோட்டிவ் வச்சுட்டு சொல்லப்படுறது இல்லையா. ஒரு பிசினஸ் ஒரு கடையில போனா அவன் அவங்களை பார்த்தா சல்யூட் பண்றான், நீங்க வாங்குவோங்கிறேன், குட் மார்னிங் சார், ஐ ஆம் அட் யுவர் சர்வீஸ்ங்கிறான். அவன் என்ன உங்களுக்கு வேலைக்காரனா, இல்ல உங்கள்ட்ட பிரியத்தினால வரானா, இல்ல அன்புனால வரானா, ஒண்ணும் இல்லை. பிசினஸ் கிடைக்கணும், அதுக்காக பண்றான் இல்லையா. அதுல ஒரு, அதுல ஒரு தர்மம் இருக்கு. அந்த தர்மம் கைதவ தர்மம்னு சொல்லு. அப்படின்னாக்கா அது வந்து அவளும் பெனிஃபிட்டட் ஆகிறா, அவளுக்கு பெனிஃபிட் இருக்கிறதுனால வரக்கூடிய தர்மமா இருக்கிறதுனால அதுக்கு கைதவ தர்மம்னு பேரு. நாம இங்க சொல்றதும் அகைத்தவ தர்மம், அதுல வியாபாரம் இல்லை, பல எதிர்பார்ப்பு இல்லை, ஏதாவது கிடைக்கிறதுக்காக இல்லை, அது உன்னதமான தர்மம். அந்த தர்மத்துல வந்து புரோஜித கைத்தவாக, அது புரிஞ்சுக்கணுமானா நமக்குள்ள ஒரு குவாலிட்டி வேணும். என்ன குவாலிட்டினா நிர்மத்சராணாம் சதாம் வேத்தியம். வியாசபகவான் சொல்றார், பக்தி வர்ணமான ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்குள்ள இருக்கப்படாது. என்னதுன்னா, இவனை தள்ளி பின்னால உட்காரவே நான் முன்னால உட்காரன்னு சொல்லப்படாது. காம்படிஷன். பக்தியில ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா, ஒத்து வராத ஒரு விஷயம் என்னன்னா, இவனை தள்ளி பின்னாலவே நான் முன்னால போறேன். பக்தி எப்போ என்ன பண்றதுன்னா, எல்லாரையும் முன்னால வச்சு தான் பின்னால் நின்னு. தான் கைங்கரியம் பண்றதுக்கு தயாரா இருக்கு. பேக் பெஞ்சில, உலகத்துல நாம பேக் பெஞ்சில இருந்தோமான அத்தியாத்மத்துல ஃப்ரண்ட் பெஞ்சில் வந்துருவோம். இந்த பிரவச்சனம் கேட்கிற இடத்துல ஃப்ரண்ட் பெஞ்ச் விஷயத்தை பத்தி நான் பேசல, தப்பா எடுத்துக்காதுங்க. இது சத்சங்கத்துல இருக்கிற முமுக்ஷுத்வம் நமக்கு இல்லையா. இங்கிருந்தோ கஷ்டப்பட்டு நீங்க அவ்வளவு ஸ்ரத்தையோட வந்து முன்னால வந்து உட்கார்ந்துக்கிறீங்கனாக்கா, அது ஈஸ்வரன் கூட்டின்னு வரார். அந்தரியாமியா இருக்கிற பகவான் கூட்டின்னு வரார். மனசு இல்ல இல்லையா, அதனால முன்னாலேயே வந்து முன்னால வந்து இடம் பிடிச்சு உட்கார்ந்துக்கணுங்கிறது அது ஒரு ஸ்ரத்த. ஆனா லௌகிகமான ஆசை வருதோ இல்லையோ, அந்த ஆசையில ஒரு பஸ்ல ஏறுறோம்னா குத்தி இடிச்சு மேல போய் உட்கார்ந்து. அது மாதிரி எல்லா விஷயத்திலும் ஸ்கூல்ல கூட ஒரு குழந்தைக்கு ஃபர்ஸ்ட், என் குழந்தை தான் ஃபர்ஸ்ட் வரணும். அதுக்குள்ளேயும் உள்ள இன்ஜெக்ட் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணி, காம்பிட்டேட்டிவ் மைண்ட் இல்லையா, அது உள்ளே இருக்கு. காம்பிட்டிஷன் எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் வாங்கி என்ன பண்ண போறோம் லோகத்துல? ஃபர்ஸ்ட் வாங்கி நானும் பார்த்துருக்கேன் ஸ்கூல்ல எல்லாம், சின்ன கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வாங்கினவாள் நிறைய வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி பார்த்தா அவள் வேற எங்கேயும் இருக்கான். அப்போ தோத்துன்னு இருந்தவன்லாம் ஃபர்ஸ்ட் இருக்கான். இப்போ எல்லாம் டைம்ல எல்லாம் ஒன்றும் இருந்துச்சு. அந்த பிராகிருத மனசு பகவத் விஷயத்துல மாத்சரியத்துக்கு இடமே இல்லை. எல்லாருக்கிட்டையும் பிரியம் சமபாவம் மைத்ரி பாவம். எந்த இடத்துல இந்த மைத்ரி பாவம் வருது அப்படின்னாக்கா, நம்ம எல்லாம் பாகவதால் வைஷ்ணவத்திலேயா இருக்கட்டும் சைவத்திலேயா இருக்கட்டும். வைஷ்ணவத்தில் குலசேகர ஆழ்வார் சொன்னார், துவத்ய பிரத்ய பரிசாரக பிரத்ய பிரத்ய பிரத்யசிய பிரத்ய இதிமாம் ஸ்மர லோகநாத அப்படின்னு. பகவான் கிட்ட உன்னுடைய பிரத்யனுக்கு பிரத்யனுக்கு பிரத்யனுக்கு பரிசாரகனுக்கு பிரத்யனுக்கு பிரத்யனா நான் இருந்துக்கிறேன். பகவானுக்கு போய் பிரத்தியமா இருக்கணும் இல்லையா, மனுஷனுக்கா போய் பிரத்தியமா இருக்கிறது? லௌகிகமான விஷயத்துக்கா போய் பிரத்திய வேலை பண்றதுக்கு? ஈஸ்வரன் கிட்ட பிரத்திய பரிசாரக பிரத்திய பிரத்திய. அந்த மாதிரி குலசேகர ஆழ்வார் சொல்றார், தமிழ்ல பார்த்தேன்னா சைவத்துல பார்த்தேன்னாக்கா, நாயன்மார்கள் அடியாருக்கு அடியேன் அப்படி இல்லாம, சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தியாகராஜா உள்ள விடல கோவிலுக்குள்ள. திருவாரூர்ல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் உள்ள போறார், பக்தா எல்லாம் உட்கார்ந்து இருக்கா, அடியார்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கா. விரந்திண்ட நயனார்னு ஒரு பக்தர், அவர் சொன்னார், ஈஸ்வரனுக்கு ரொம்ப வேண்டியவனா இருக்கிற சுந்தரர் வரார், அவன் நம்ம சங்கத்துல இருக்கிறதுக்குன்னு வரா, நம்மளாம் அவனை வரவேற்கணும்னு பக்தால் ஆசைப்பட்டுக்கிறான். சுந்தரர் இருக்காரு, இவாள்லாம் பெரிய பக்தால், இவாள் பக்கத்துக்கு நாம் போகலாமா அப்படிங்கிற வினயத்துல அப்படியே சுத்தி அவ பக்கத்துக்கு போகாம போயிட்டார். இந்த விரண்மண்டனா இருக்காரு, அவர் ரொம்ப பக்தர் ஆனா ரொம்ப கோபக்காரர், கோபம் வந்துருத்து. அந்த பையன் வருவான், நாம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அவன் பாட்டுக்கு அந்த பக்கமா போயிட்டான். அடியாறுகளை புறக்கணிச்சு இந்த சுந்தரர் இருக்காரு, அவன் அவுட். இவன் பின்னால சுத்தின் இருக்கிற சிவன் இருக்கானே, அவன் அவுட். தியாகராஜனையும் சுந்தரரையுமா சேர்த்து கட் அவுட் பண்ணிவிட்டார் அவர் விரண்மண்டனார். தியாகராஜர் சொன்னார், ஏ சுந்தரா, அவன் ரொம்ப கோபக்காரன், முதல்ல நீ அடியாறுகளை பாடு, அப்புறம் என்ன பாடி நான் போடுவேன். அப்பதான் தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவனார்க்கும் அடியேன் அப்படின்னு பாருங்க. அந்த ஒரு சக்கியபாவம் இல்லையா, பகவத் பிராப்திங்கிற ஒரு லட்சியம் வரபோது நாம இந்த பிளானட்ல யாத்திரையே பண்ணல, வி ஆர் டு சம் அதர் பிளானட், அதுக்கு போற வண்டியில நாம ஏறி இருக்கோம். அதனால இந்த லோகத்துல யாத்திரை பண்றவாள் கிட்ட நமக்கு ஒண்ணும் சம்பந்தம் கிடையாது. யூஎம் யூஎம் வயம் வயம் அப்படின்னு ஒரு வைஷ்ணவர் அவர் சொன்னார், அர்த்தகாமபரா யூஎம், நீங்க வந்து எவ்வளவு பே கிடைக்கும்னு பாக்குறோம், நாங்கள் இந்த பே பூதத்தை எல்லாம் விட்டுட்டோம். அர்த்தகாமபரா யூஎம் நாராயணபரா வயம், நாங்க வந்து நாராயணபரர்களா இருக்கோம், நீ வந்து அர்த்தகாமபரனா இருக்க. தஸ்மாத் சர்வேஷு காலேஷு யூயம் யூயம் வயம் வயம் அப்படின்னா நீங்க நின்றுதான், நாங்க நாங்க தான், நீங்க வேற எங்கேயோ வெஹிக்கிள் போறோம், நாங்க அப்படியே டைரக்டா வெர்டிக்கலா போயிட்டு இருக்கோம், இந்த ஹொரிசான்டல்லாம் நின்றுருக்கு. அதனால இது வந்து ராக்கெட், அதுல ஏறுற போது we want to escape the gravitational pull of samsara. அப்ப அவ்வளவு ஃபாஸ்டா போனோம் இல்லையா, அந்த எஸ்கேப் வெலாசிட்டின்னு சொல்லலாம், அந்த எஸ்கேப் வெலாசிட்டி வேணும், அதுக்குதான் வைராக்கியம்னு பேரு. வைராக்கியம்னாக்கா இந்த ராக்கெட் எல்லாம் விடுற போது அவ சொல்ற எஸ்கேப் வெலாசிட்டி ஸ்பீட்ல போனாத்தான் அது வெளியே போகுமா, இல்லாட்டா பொத்துன்னு கீழே விழுந்துடும். அந்த மாதிரி இந்த சம்சாரத்தோட துக்கத்திலேருந்து வெளியில போகணுமானால் அத்தியாத்மத்துல அவ்வளவு தீவிரம் இருக்கணும், பகவத் பிராப்தியில அவ்வளவு ருச்சி இருக்கணும், பகவத் சாட்சாத்காரத்துல அவ்வளவு தாபம் இருக்கணும். ராமகிருஷ்ணன் சொன்னார், பகவான அடையணுங்கிறதுக்கு யாருமே அழமாட்டேங்கிறாளேன், எல்லாம் பணம் கிடைக்கலன்னு அழறா, கல்யாணம் நடக்கலன்னு அழறா, கல்யாணம் நடந்தப்புறம் அழறா, ரெண்டு குரூப் தான் உண்டு இதுல, கல்யாணம் நடக்கலன்னு அழறவாளும் கல்யாணம் பண்ணிட்டு அழறவாளும், அழறது ரெண்டுலையும் துல்லியம், வேலை கிடைக்கலன்னு அழறா, குழந்தை பிறக்கலன்னு அழறா, அப்புறம் பாகவதம் சொல்றது குழந்தை பிறந்தப்புறம் அதை வச்சு அழறா. சாம்சாரிகமான எதுவுமே நமக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் கொடுக்காது. அப்படின்னா நமக்கு சம்சாரம் நம்மளை விட்டு போயிடுமா, பிராரப்தம் போகாட்டாலும் அதுக்கு நடுவில் இருங்கோ, பட் டோன்ட் ஜஸ்டிஃபை இட். நம்ம கல்யாணம் பண்ணின்னு குடும்பத்தில் இருக்கோம்னா இதுதான் பெருசு அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை, நம்மளாம் லௌகிக்கால் தான் சொல்லிக்கிறதுக்கு இல்லை, பாகவதால்னா நம்ம பிராரப்தம் மட்டும் அங்க இருக்கட்டுமே, பிராரப்தம் மட்டும் அங்க இருக்கட்டுமே, அது வேணா நம்ம பின்னால வரட்டும், நாம அதுக்கு பின்னாடி போகப்படாது. பிராரப்தம் உங்களை விடாது, உங்களுக்கு பிராரப்தம்னு என்ன தெளிவுனாக்கா அதை காலால எட்டி உதச்சாலும் பின்னால வந்து ஒட்டின்றதுன்னா பிராரப்தம் இல்லாம நீங்க ஆசையை வச்சுட்டு மெதுவா மெதுவா பாக்கெட்ல எடுத்து போட்டு பிராரப்தம் சொல்லிக்கப்படாது. எட்டி உதச்சாலும் அது விடாம வரும். அப்போ அது அதோட இன்னொரு அழகு என்னன்னா, அப்ப அது நம்மளை பாதிக்கவே பாதிக்காது, ஏன்னா நம்ம மனசு அதுல இல்லை, அது இன்ஸ்பைட் ஆஃப் யுவர் டிசைர் இட் ஹஸ் கம். அதனால அது உங்களை பாதிக்கவும் போறதில்ல, எது பிராரப்தமோ அது பாதிக்காது, பிராரப்தத்தினால பாதிக்கிறதுன்னு சொல்றதில்ல. அதனால பிராரப்தங்கிற சித்தாந்தத்துக்கு வழிவிட்டு கொடுக்கப்படாது, பகவத் பிராப்தி தான் லட்சியம். அந்த பகவத் பிராப்திக்காக்கும் நமக்கு தர்மம் அப்படிங்கறதை தர்மசாஸ்திரங்களும் சொல்லியிருக்கு. தர்மசாஸ்திரங்கள் வந்து இப்படி இப்படி இருப்பா, இந்த நியமத்துக்குள்ள இரு அப்படின்னு ஏன் சொல்லிட்டுனாக்கா, அப்ப வந்து உன்னோட இந்த வாசனைகள் இருக்கே அது ரொம்பவே உன்னை கஷ்டப்படுத்தாது. இப்ப இந்த மாடர்ன் கல்ச்சர்ல பார்த்தேன்னாக்கா, நல குலைஞ்சு போய் இருக்கிற லௌகிக வாழ்க்கையா இருக்கிறதுனால அத்தியாத்மத்துக்கு வந்தாலும் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அவளோட உள்ள, எங்கேயுமே ஒத்துக்க முடியல, தியாகம் பண்ண முடியல, யாருமே பிரமாணம் இல்லை, அவாவ மனசு தான் பிரமாணம், அவாவா டிசையர் தான் பிரமாணம் அப்படின்னு இருக்கிறத நம்ம தர்மசாஸ்திரம் என்ன சொல்ல முடியும். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே காரியாக்காரிய வியவஸ்தித்தௌ ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம் கர்ம கர்த்துமிஹார்ஹசின்னு பகவான் கீதையில சொன்னார். அது எந்த விஷயத்துல, லௌகிக விஷயத்துல வந்து சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதேபடி இருப்பா. அப்ப என்ன ஆகும்னாக்கா, உன்னோட மைண்ட் வந்து அடங்கிடும், மனசுக்கு ஆசையெல்லாம் இருக்கும் ஆனா நான் பண்ண மாட்டேன், எனக்குள்ள டிசைர்லாம் இருக்கு, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், நான் பண்ண மாட்டேன். குரு என்ன சொல்றாரோ, சாஸ்திரம் என்ன சொல்றதோ, இப்ப சாஸ்திரம் தெரியலையானா என்ன, குரு என்ன சொல்றாரோ, சாஸ்திரம் தெரிஞ்சவாளோ அவ என்ன சொல்றாளோ அந்தபடி, நான் என்னுடைய டிசைர் படி இருக்க மாட்டேன், நான் என்னுடைய ஆசைப்படி இருக்க மாட்டேன், ஈஸ்வரன் எப்படி நடத்துறாரோ அதுபடிதான் இருப்பேனே தவிர என்னோட இச்சை, என்னோட வில், என்னோட டிசைர் அதுக்கு நான் இம்பார்ட்டன்ஸே கொடுக்கலையானா ஈஸியா சம்சாரத்துல இருந்து வெளியில் போயிடும். லௌகிக வாழ்க்கை ஒண்ணும் கஷ்டமே கிடையாது. ஈஸ்வரனுக்கு அடங்கி கொடுத்து பகவான் நடத்துற வழியில இல்லையா, இவாள்லாம் இருக்கா வாழ வச்சுன்னு சொல்லலாமா தெரியல எனக்கு. பகவான் கிட்ட சின்ன குழந்தையா இருக்கிறதே ரமண பகவான் கிட்ட இருந்தவாவும் அவளுடைய லௌகிக வாழ்க்கை கூட பகவான் எப்படி சொல்றாரோ அப்படித்தான் இருந்திருக்கான். எப்படி கல்யாணம் பண்ணி இவள கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணம் அவளின் குடும்பத்துல இருந்தா பெரிய குடும்பம், பெரிய லௌகிகமான குடும்பம், பெரிய குடும்பமா இருந்தும் அது ஒன்னும் பாதிக்காம சேஃபா பத்மவியூகத்திலேருந்து வெளியில வரா மாதிரி வெளியில நிம்மதியா இருக்க. அவ என்னத்தை அடைஞ்சாலோ அவளை வந்து புகழ்த்துறதுக்கோ ஸ்துதி பண்றதுக்கோ நான் சொல்லல. நாம வந்து ஏதோ பெரிய பெரிய சுவாமி சன்னியாசி மாத்திரம் எக்ஸாம்பிள் தேட வேண்டாம். ஈஸ்வரனுக்கு இல்லாட்டா மகாபுருஷர்கள் சம்பர்க்கத்துல வரபோது அது ஒரு பெரிய நிதி. சாதாரண வாழ்க்கை நமக்கு லௌகிக வாழ்க்கையிலேயே ஹர்ட் ஆகாம ஸ்கிராச் ஆகாம வெளியில வரணுமோ இல்லையோ. ராமர்கிட்ட வசிஷ்டர் சொல்றார், ராமருக்கு ரொம்ப வைராக்கியம் வந்துருச்சு யோக வாசிஷ்டத்துல. ராமர் சொன்னார், இந்த சம்சாரங்கிறது ரொம்ப நெருப்பா இருக்கு வசிஷ்டரு, அதனால இதுல இருந்து வெளியில குதிக்கிறவன் தான் தீரன். அவனுக்குதான் தைரியசாலின்னு பேரு. அதனால எனக்கு என்ன நீங்க கரையேற்றி விடுங்கோ, ஞானத்தை உபதேசம் பண்ணுங்கோன்னு கேட்கிறார் யோக வாசிஷ்டர். அதுல வசிஷ்டர் சொல்றார், ராமா உனக்கு இப்ப நல்ல யௌவனம், இந்த சமயத்துலதான் விஷயங்கள்லாம் அனுபவிக்கிறதுக்கு முடியும். இந்த காலத்துல வந்து உனக்கு எப்படி ஆசை வந்திருக்கேன், எவ்வளவு தானே நல்ல காலம் அப்படிங்கிற. அப்ப ராமர் சொல்றார், நீங்க சொல்றேன் எவ்வளவு தான் நல்ல காலங்கிறீர், நான் பாக்குறேன் இதை விட டேஞ்சரஸான ஒரு பீரியட் லைஃப்ல கிடையாது. தே தன்யாக தே மகாத்மான தயேவ புருஷா புவி ஏ சுகேன சமுத்தீர்ணாக சாதோ யௌவன சங்கடாதுன்னு. இந்த யௌவனங்கிற இந்த சங்கட தசைய எந்த ஸ்கிராச்சும் இல்லாம ஒரு பாபஸ்பர்ஷம் ஏற்காம, ஏன்னா அங்க நிறைய வந்துடும் தோஷம் இல்லையா, அந்த தோஷம் எல்லாம் அப்ப இருக்கிற இமோஷன்ல நாம விழுந்துடுவோம். அதுக்கப்புறம் வாழ்க்கை பூரா தவிச்சுட்டு இருக்க வேண்டியதுதான். அதனால அந்த ஒரு பீரியடில் ஒரு தோஷம் பாதிக்காம யாரு சுகமாய் இந்த காரணத்தை தாண்டாலோ, ஹே வசிஷ்ட பகவானே, அவன்தான் தீரன், அவன்தான் தன்ய புருஷன், அவன் தான் மகாத்மா. அதனால இந்த யௌவனத்தை வாழ்த்தாதே என்ன கரைய தேங்குறான். அப்பதான் வசிஷ்டர் வந்து ராமருக்கு ஞானத்தை உபதேசம் பண்றதாக யோக வாசிஷ்டம். பாகவதத்துல தர்மம் அப்படின்னு சொல்ற போது பல நிலைகள்ல பாகவதக்காரர் தர்மத்தை கொடுக்கிறார் நமக்கு. லௌகிக வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை நடத்துற போது சப்தமஸ்கந்தத்துல நாரதர் சொன்னார், குடும்பத்துல பகவத் ஸ்மரணையோட இருக்கணும். ஒரு கிரகஸ்தன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவன் பகவத் தியானம் பக்தி பண்ணிட்டே இருக்கணும். பாகவத சம்பிரதாயம்னா நாம பொதுவா தினமும் நாம சங்கீர்த்தனம் பண்றது, தோலோத்சவம் பண்றது, பகவானுக்கு பிரபோதனம் பண்றது, இப்படி எல்லாம் ஒரு சம்பிரதாயம் வச்சுட்டு இருக்கா இல்லையா. அந்த மாதிரி வைதிக சம்பிரதாயம்னா சந்தியாவந்தனம் பண்றது, பஞ்சாயத்தன பூஜை பண்றது, நமஸ்காராதிகள் பண்றது, மாத்தியானிக்கம் பண்றது, பிரம்மஜ்ஞம் பண்றது, அவுபாசனம் பண்றது. ரிஷிகள் அப்படி ஒரு வாழ்க்கை பத்ததியை கொடுத்திருக்கா. அப்படி பிரபாதத்திலேருந்து பிரதோஷ பர்யந்தம் யாரு பகவத் ஸ்மரணத்தோட இருக்கானோ அவனுக்கு தான் பாகவதன் பேரு. பகவத் பாதால் சிவானந்த லஹரியில ஒரு ஸ்லோகம், அதுல பகவத் பாதால் சொன்னா, அப்படி இருக்கிறவன் ஜீவன் முக்தன் பாரு. கஞ்சிக்காலம் உமாமகேஷ பவத பாதாரவிந்தாட்சணி. அவனுடைய டே டைம் எப்படி இருக்குனாக்கா, தூங்கி எழுந்திருந்தானா கொஞ்ச நேரம் பகவானுக்கு பூஜை பண்றான், கஞ்சி தியான சமாதி பிஷம், அப்படியே பகவான தியானம் பண்ணிட்டு தியானம் பண்றேங்கிறதே மறந்து சமாதி நிலையில இருக்கான். தியான சமாதி பிஷம் நமஸ்காரம், ஸ்துதி, ஜபம் இந்த மாதிரி எல்லாம் பண்றோம். தியான சமாதிபிஷ்ட நிதிபிஹி கஞ்சி கதா கர்ணனேஹி, அப்பப்போ இந்த மாதிரி வந்து சத் சங்கத்துல கதாசிரவணம் பிரவச்சனம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். கஞ்சித் கதா கண்ணனைஹி கஞ்சித் கஞ்சித் அவேக்ஷணைஷ, அப்படி அப்படி அந்தந்த தீர்த்த கஷேத்திரங்கள் போறது, மகான்கள் தரிசனம் பண்றது. நதிபிஹி, அப்பப்போ நமஸ்காராதிகள்லாம் பண்றது, ஸ்துதிகள்லாம் பண்றது. இப்படியே பல வழியில பகவத் ஸ்மரணம் பிரபாதத்திலேருந்து பிரதோஷ பரியந்தம் கிரியாகலாப பக்தின்னு பாகவதம் சொல்றது. அப்படின்னா தியானத்திலேயே இப்படி இருக்கிறதுனா எப்ப முடியாது. அதனால அதுலேருந்து முழிச்சிருந்தாலும் இன் வேரியஸ் மேனிஃபோல்டு ஃபார்ம்ஸ் யூ ஹாவ் டிவைன் என்கேஜ்மெண்ட்ஸ். பிரதட்சிணம் பண்றது, நமஸ்காரம் பண்றது, சத்கிரந்தங்கள் பாராயணம் பண்றது, வெளியில இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் மாறுறதே தவிர உள்ள இருக்கிற அந்த ஹோல்ட் ஆன் த டிவைன் மூடு நெவர் சேஞ்ச். அந்த மூடு விலகவே மாட்டேங்கிறது. அந்த பாவம் இல்லையா, நம்ம மூட் ஆஃப் மூட் ஆஃப் சொல்றோமே இடக்கிடக்கு, அந்த லௌகிகத்துக்கிட்ட ஒட்டின்னு இருந்துதானே மூட் ஆஃப் ஆயிண்டேஸா இருக்கும். ஏன்னா ஹோல் வேர்ல்ட் இஸ் மேட் ஆஃப் த்ரீ மூட்ஸ், சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். அப்போ சில சமயத்துல சந்தோஷமா இருக்கும், சில சமயத்துல குளூமியா இருக்கும், சில சமயத்துல ரஜோகுணமா இருக்கும். அதனால மூட்ஸுக்கு வழங்காம ஈஸ்வரனுக்கு வழங்கி ஈஸ்வர ஸ்மரணத்தோட பிரபாதத்திலேருந்து பிரதோஷ பரியந்தம் இதுல நமக்கு சுவாதந்திரம் இருக்கு. எப்படி பண்ணணும்ங்கிறதுல அவாவாக்கு தகுந்தபடி டைம் கண்டுபிடிச்சுன்னு பண்ணணும். அப்படி பண்ணிட்டு ஒருத்தன் இருக்கானா நம்ம கேட்போம், நாங்கெல்லாம் ஆபீஸ்ல வேலை பண்றவா, இப்படி பிரபாதத்துல இருந்து பிரதோஷ பரியந்தம் நீங்க சொல்ற மாதிரி நமஸ்காரம் பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியுமா? வேண்டாமே, இதெல்லாம் ரிட்டையர் ஆனவாள் இதெல்லாம் பண்ணலாம், வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் பண்ணவாள் இதெல்லாம் பண்ணலாம். இன்னைக்கு அமெரிக்கன் கம்பெனிஸ் இங்க வந்து நமக்கு ஒரு பெரிய அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கு. என்னக்கா 35 வயசுக்குள்ள உங்களுக்கு போரும் போர்னு ஆயிடும், தூக்கமும் இல்லை, சாப்பாடும் இல்லை, ஏர்லி ரிட்டையர்மெண்ட், கல்யாணம் பண்ணிக்கிற வயசுல ரிட்டையர் ஆயிடுச்சு. அது ஈஸ்வர அனுகிரகம். அதனால எப்போ நீங்க ரிட்டையர் ஆகிற போது யூ கேன் டூ திஸ். அதுக்கு முன்னாடி ஒரு வழி இருக்கு. என்ன வழினாக்கா அந்த ஸ்மரணை உள்ள வச்சுட்டே இருக்கணும். அப்ப பகவன் நாம ஜபம் அபியாசம் பண்ணிட்டு விட்டோம்னா பஸ்ல போறது, கார்ல போற போது, ஆபீஸ்ல இருக்கிற போது எல்லாமே கொஞ்ச நாள் அபியாசம் பண்ணினா நீங்க விவகாரத்துக்கு விக்னம் இல்லாமயே ஒரு அண்டர் கரண்ட் உள்ள ஓடி இருக்கும். நாம வந்து விவகாரம் பண்ற போதே நீங்க பாருங்க, ஒரு காரியம் பண்றது அது மட்டுமா பண்றது, மைண்ட்ல எந்தெந்த பக்கம் என்னெல்லாம் யாத்திரை பண்ணிட்டு இருக்கு இல்லையா, பிரவச்சனங்களுக்கு மாத்திரம் கேட்கறதா எவ்வளவு பேர் இருக்குன்னு சொல்லுங்க. ட்ரெயின்ல பிளெயின்ல எல்லாம் ஏறி போயிட்டே இருக்கு மனசு இல்லையா, அங்க இங்க இங்க யாரை இல்லாமோ நினைச்சுண்டு அது கொஞ்சம் கொஞ்சம் மனசு கேக்குறது இல்லையா. அப்படி இல்லாம நீங்க ஜபம் பண்ணி அபியாசம் பண்ணிவிட்டீங்கன்னாக்கா இந்த சிந்தை பண்ற மனசு இருக்கே அது ஒரு தாரை மாதிரி பின்னால வந்து தியானம் பண்ணிட்டே இருக்கும். விவகாரம் பண்ற மனசுனால நீங்க விவகாரம் பண்ணிட்டு இருக்க முடியும். ஒரு சுவாமிகள் இருந்தார் பரம பாகவதர். அவர் அவர்கிட்ட ஒரு பக்தர் போய் கேட்டார், சுவாமி நடுப்புல நான் வந்து ஒரு கோர்ஸ் பத்தி கேள்விப்பட்டேன், டிரான்சென்டென்டல் மெடிடேஷன் ஒரு கோர்ஸ், இந்த டிரான்சென்டென்டல் மெடிடேஷன் என்னன்னு கேட்டார். சுவாமி சொன்னார், எனக்கு தெரியாதுப்பா, ஐ நோ ஒன்லி டென்டல் மெடிடேஷன். அது பெரிய ராமகிருஷ்ணர் பக்தர். அது என்ன டென்டல் மெடிடேஷன், அது நீ இந்த பல்லு வலி இருக்கோ இல்லையோ அது ரொம்ப பெயின்ஃபுல், அது வந்துதானா என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாலும் மனசுல ஒரு பாதிக்கு மேல அதுலயே இருக்கும். அந்த மாதிரி பகவத் சாட்சா்காரத்தை அடையாம நான் இப்படி இருக்கேனே, ஆத்ம சாட்சா்காரத்தை அடையாம நான் இருக்கேனேன்னு ஒரு பெயின், டீப் பெயின் உள்ள வந்துடுத்தானா இங்க இருக்கிற அந்த ஷாலோ விளையாட்டுல எல்லாம் நம்ம மாட்டிக்க மாட்டோம். விவகாரத்துல இருக்கிற போதும் நம்ம அந்தரங்கம் வந்து அதே தவிச்சுன்னு இருக்கோம். துஸ்ஸக பிரேஷ்ட விரக தீவிரதாப துதாசுபாக தியான பிராப்த அச்சுதாசிலேஷன் நிவத்தியா சீனமங்களாக ஜகுரு குணமயம் தேகம் சத்ய பிரக்ஷீண பந்தனாக. பாகவதம் கோபிகைகளுடைய நிலையை சொல்றது. பகவான் கிட்ட பாவம் ஏற்பட அந்த பகவத் ஸ்மிருதி தியானம் அனுசந்தானம் அவ்வளவு பிரபலமான உள்ள அந்த மாதிரி ஒரு பிரபலமான பாவசுத்தி வரணும். ஒரு பாசுரமான ஒரு பாவபந்தம் ஹிருதயத்தில் ஏற்பட்டுவிட்டானா சம்சாரங்கிறது ஒன்றும் பண்ணாது, நம்ம பிராரப்தம் ஒன்றும் பண்ணாது. ஏன்னா பாவம் அங்கேயே இருக்கும், பகவத் ஸ்மரணத்திலேயே இருக்கும் பாகம் பாவம், பகவத் பிராப்தியிலேயே இருக்கும் பாவம், ஆத்மானுபவத்திலேயே இருக்கும் பாவம். அந்த மாதிரி ஒரு பாவத்தை ஏற்படுத்திண்டு யாரு கிரகஸ்தாசிரமத்தில் இருக்காளோ அவன் கிரகஸ்தாசிரமத்தில் எப்படி இருப்பன்னாக்கா, சுக்கர் சொன்னார் இதெல்லாம் தர்மம், கிரகேஷு அதிதிவத் வசன், கஸ்து வந்தா அவளும் நம்மனா சமையல்கட்டில் போய் வேலையெல்லாம் பண்ணுவா எல்லாம் பண்ணுவா, ஆனா ஏதாவது தன்னோட சொந்தம் நினைச்சுப்பாளா நான் ஃப்ரீயா போயிடுவான். நம்ம வாடகை வீட்டில் இருந்தோமானா அதுல கேடு வந்தாலும் பரவாயில்ல, பெயிண்ட் போனாலும் பரவாயில்ல, ஒன்றும் பரவாயில்ல. 30 வருஷம் இருந்தப்பறம் அந்த வீடை வாங்கினா அடுத்த நாள்லேருந்து அதுல என்ன ஒரு டென்ஷன், எப்படி எல்லாம் பாவமா இருக்கு. இது 30 வருஷமா இருந்த வீடுதான், சடனா ஒன்றும் மாறல. மமத்தை எவ்வளவு எஃபெக்ட் பாருங்க, இம்பாக்ட் பாருங்க. அது என்ன இருக்குது நினைச்சுன்னு சின்ன ஒரு ஸ்கிராச் வந்தா கோபம் வந்துட்டு அது பெயிண்ட் பண்ணணும் அது பண்ணும். அந்த மமத்தை இல்லையானால் கிரகஸ்தாசிரமம் ஒன்றும் பண்ணாது. அதுக்குள்ள இருந்துட்டு பகவத் ஸ்மரணத்தோட இருக்கணும், உதாசீனமா இருக்கணும், எதுலையுமே பட்டுக்காம இருக்கணும். எந்த பட்சமும் பட்சம் கஞ்சன ஆசிரியத்து கஞ்சன ஆசிரியத்து சுகர் சொன்னார் எந்த பட்சத்தையும் பிடிச்சுக்காதேங்கிறார். பத்னி ஒரு பக்கம் சொன்னாலும் தலையாட்டிக்கும், புருஷன் ஒரு பக்கம் சொன்னாலும் தலையாட்டிக்கும், மாமியார் ஒரு பக்கம் சொன்னாலும் தலையாட்டிக்கும். வாயை தொடர்ந்து எதுவும் இது சரி அது தப்புன்னு சொல்லாதே அன்போதே தான் அப்படியே தலையாட்டின்றே இரு. லோகத்துக்கு லோகம் நம்மளை பாதிக்காம இருக்க ஒரு வழி என்ன, தலையாட்டம். அந்த செட்டியார் பொம்மையை வாங்கி வீட்டில் இருக்க கத்துக்கணும், வாயாலும் ஒன்றும் சொல்லப்படாது. அது தலையாட்டுறதை பார்த்து கத்துண்டு எதுலையும் இது சரி இது தப்பு இது அப்படி இது இப்படின்னு சொல்லாத உன் மனசை பகவான் கிட்ட வச்சுட்டே இரு. யோகி ராம்சுரத் குமார்னு திருவண்ணாமலையில ஒரு பெரிய ஒரு யோகி இருந்தார், பெரிய மகாத்மா இருந்தார். அவர் கிட்ட ஒரு பக்தர் கேட்டார், நீங்க வந்து ரமண பகவானை பார்த்திருக்கீங்களே, ரமண பகவான் கிட்ட இருந்து என்ன கத்துண்டேன்னு கேட்டார். அதுக்கு இவர் யோகி சொன்னார், ரமண பகவான் கிட்டேருந்து முதல்ல நான் கத்துன்றது ஒரு தமிழ் வார்த்தை, அதை தினமும் நிறைய சொல்லுவார் பகவான். ஆசிரமத்தில் நிறைய பேர் பல விஷயங்கள் ரிப்போர்ட் பண்ணுவாளோ இல்லையோ எல்லாத்துக்கும் சரி, சரினாக்கா ரைட் ராங் இல்லை அக்செப்டட் அவ்வளவுதான் சரி. இந்த மாதிரி நம்ம மனசுகிட்ட கூட மனசு பலதையும் சொல்லும், சரி நுட்டு பேசாம விட்டுட்டா அதை அப்போஸ் பண்ணாம சண்டை போட போகாம அதுல நல்ல அது தோன்றதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அவ்வளவுதான். அதுல பலதும் தோணும், மனசுல தோன்றதெல்லாம் பண்ணணுங்கிறது இல்லை, அது என்னெல்லாமோ பேசிண்டே இருக்கும். சரி, மனசு நமக்கு பிரமாணமே இல்லை, நமக்கு பிரமாணம் சாஸ்திரம் பிரமாணம் ரிஷிகள் பிரமாணம். நம்ம ஹிருதயம் சுத்தமாயிருக்கானா உள்ளேந்து ஈஸ்வரனுடைய வாய்ஸ் வரும், அது வரும்னு இமேஜின் பண்ணி போனாம. அதனால அதுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கறது இல்லை சாஸ்திரம். என்னாக்கா நம்ம மைண்ட்லேருந்து வரதெல்லாம் உள்ளேந்து வந்ததுன்னு விடுவா. அதனால உள்ளேந்து வந்தது சாஸ்திரத்தை கான்ட்ரடிக்டே பண்ணாது, இன்னர் வாய்ஸ் இருக்கே சாஸ்திரத்தை கான்ட்ரடிக் பண்ணாது. அந்த இன்னர் வாய்ஸ் வர வரைக்கும் அந்த நினைச்சு வர வரைக்கும் நமக்கு பிரமாணம் என்னது, சாஸ்திரம் தான் பிரமாணம், மகான்கள் தான் பிரமாணம், குரு தான் பிரமாணம், நம்ம கிட்ட ஹிதம் நினைச்சுட்டு இருக்கிற பெரியவா நமக்கு பிரமாணம். அவளையெல்லாம் ஆசிரியச்சுண்டு லோகத்துல வாழு, ஆனா சாம்சாரிகத்துக்கு மாத்திரம் வழங்கி கொடுத்து விடாதீங்க. அதுதான் பாகவத தர்மம். அவ சொன்னாங்கிறதுக்காக நீ லோகத்துக்கு வழங்கி கொடுத்துடாது. பிரகலாதன் வந்து ஹிரண்யகசிபு நமஸ்காரம் பண்றான், அப்பா கிட்ட பரம பக்தியோட இருக்கான், ஆனா பகவத் பஜனம் பண்ணாதே சொல்ற விஷயத்துல மாதிரி அப்பா சொல்றது காதலியே போட்டுக்கல. இந்த இடத்துல மாத்திரம் ஃப்ரீடம், ஈஸ்வர விஷயத்துல மாத்திரம் ஃப்ரீடமே தவிர லௌகிக விஷயத்துல ஃப்ரீடமே இல்லை நமக்கு. என்னக்கா அது பிரகிருதி, அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணிருந்தாலும் சிக்கின்றுடுவீர். நீங்க நல்லது பண்ணினாலும் சிக்கின்றுடுவீர், கெட்டது பண்ணினாலும் மாட்டின்றுடுவீர். அது பத்ம வியூகம், அதுக்கு என்ட்ரி மாத்திரம் தான் உண்டு, அவுட் எக்ஸிஸ்ட் எக்ஸிட் கிடையாது. அது உள்ளதான் போக முடியுமே தவிர வெளியில வர முடியாது. வெளியில எப்ப வர முடியும் அப்படின்னாக்கா, பாகவதம் சொல்றது இந்த சம்சார கடல்ல விழுந்து உப்பு தண்ணி குடிச்சு குடிச்சு குடிச்சு கஷ்டப்பட்டு எப்படி நீச்சல் அடிக்கிறது, எந்த வழியில நீச்சல் அடிக்கிறது, போட்டு கிடைக்குமா கப்பல் கிடைக்குமான்னு அப்படின்னு இருக்கிற போது அந்த கடலுக்குள்ள சத்குரு வருவாராம். அந்த சத்குரு வந்து உபனிஷத்தாகிற கண், உபனிஷத்னா ஞானம், அந்த உபனிஷத் சக்ஷுஷாம், அந்த உபனிஷத்தாகிற கண்ணை திறந்து ஆத்ம ஞானத்தை உபதேசம் பண்றார். அவர் வந்து சம்சார கடலை தாண்டறக்கல, அவர் வந்து ஒரு உபதேசம் பண்ண இவனுக்கு கண்ணில் ஒரு புதிய அஞ்சனம் போட்டிருந்த மாதிரி. அப்புறம் பார்த்தா கடலையும் காணுமா, கடலை தாண்ட வைக்கவும் ஒண்ணும் பண்ணலே அவர். அவருடைய அந்த உபதேசம் இதயத்துல பிரகாசமான உடனே இதை தாண்டனும் தாண்டனும் தாண்டனும் நினைச்சிட்டு இருந்தவனுக்கு தாண்டும் கவலையும் என்னை விட்டு போச்சு அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு தமிழ். இந்த என்ன சத்குரு பாதுகை குஞ்சலம் என்மேல் பட்ட பொழுதுதானே நிம்மதி அடைந்தேன் உலகை மறந்தேன் ஆனந்தமாய். அதுல இந்த சம்சார கடலை தாண்டறதுக்கு இருக்க சிந்தையும் என்னை விட்டு போச்சு. என்னக்கா சம்சாரமே தெரியல அப்படின்னா விவகாரம் இருந்தாதான் சம்சாரம் இல்லையா. விவகாரம் இருக்கிறது நம்ம சம்சாரம் இருக்கு. கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பெற்றுக்கணும், பண்ணி வேலை பார்த்துக்கணும், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், இது வேணும் அது வேணும், எல்லாம் இருக்கிறது நம்ம சம்சாரம் இருக்கு. அதுல இருக்கிறதோட நாம என்ன பண்ணணும், பகவானை பிடிச்சுண்டு ரிஷிகளை பிடிச்சுண்டு மெதுவா போய் அதை தாண்டி போயிடணும். நிம்மதி அடையணும், நிம்மதி அடைந்தேன்னு அவா எழுதினா, அடைஞ்சவா எழுதினா, நம்ம அடையலையே. அவா எழுதினா நம்ம என்ன அடைஞ்சோம், நமக்கு வேற என்னென்ன ஆசை இருக்கு இல்லையா. வித்யா பிரகாசானந்தகிரி சுவாமிகள்னு ஒரு மகான், அவர் ஒரு கதை சொல்லுவார். அவர் பஜனை பாடுறா, பாடுறா, கிருஷ்ணனை பார்க்கணும், ஹரிய பார்க்காட்டா மனசே தவிக்கிறது துடிக்கிறதுன்னெல்லாம் பாடுறா. அப்ப நாரதர் வந்து இப்படி போறவர் பார்த்தார், இவ பாடுற அழக பார்த்து நாரதருக்கு உள்ள உருகிப்படுத்து. அவர் வந்து பகவான் கிட்ட போய், பகவானே இப்படி பாடுறாளே அவளுக்கு நீங்க தரிசனம் கொடுக்கணும் அப்படின்னு பகவான் சொன்னார். நாரதரே, நான் அவளுக்குள்ள அந்தர்யாமி, அதனால அவெல்லாம் பாடுறாளே தவிர அவெல்லாம் சீரியஸா பாடுறலைப்பா. யாரோ அப்படி எழுதி இருக்கா அது அவ பாடுற, அவளுக்கே அர்த்தம் தெரியாது. அதனால அவ இன்னும் சீரியஸா ஒன்னும் பாடச்சு. ஆகராஜ சுவாமிகள் கதறினால் பாகவதற்கு என்ன போச்சு இவருக்கு, அதுக்கப்புறம் ஏதாவது அவார்டு கிடைக்குமா தானே முக்கியம். தியாகராஜ சுவாமிகளுக்கு வந்து அவர் கதறினார், இவெல்லாம் சீரியஸ் இல்லை. அதனால நாரதரே அதெல்லாம் வேண்டாம் விட்டார். நாரதர் சொன்னா, இல்லையே பகவான் எனக்காக நீங்க போய் தரிசனம் கொடுக்கணும், எப்படி பாடுறதா பாருங்க. அப்ப பகவான் அவ முன்னால போய் எப்படி போனோம்னு கேட்டார் நாரதர் கிட்ட. எந்த வேஷத்துல, நீ வேற வேஷத்துல எல்லாம் போகப்படாது, வேற வேஷத்துல போனா அவளுக்கு எப்படி தெரியும் பக்தாளுக்கு. அதனால நீங்க சங்க சக்கர கதாபாணியாவே போய் நிக்கணும், நான் வீணாபாணியா நாரதராவே வர்றேன். அப்போ சரி பாத்துடும் அப்படியே போய் தரிசனம் கொடுத்தோம். அவன் ரொம்ப நேரத்துக்கு கவனிக்கவே இல்லை. என்னக்கா இந்த மாதிரிலாம் நிறைய வேஷம் போட்டுப்பாளோ இல்லையோ, ரொம்ப நேரம் கவனிக்கவே இல்லை. அதனால இப்ப வர இந்த பஜனை எல்லாம் அந்த வேஷம் எல்லாம் கூட இருக்கு, அப்ப யாரோ போட்டு நினைச்சுன்னு விட்டான். அப்புறம் நாரதர் சொன்னார், பகவான் வந்திருக்காரு அப்படின்னு. அவ சொன்ன, ஆமா அப்படியே பகவான பாக்குற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு அழகா இருக்கு. நாரதர் எப்படி இல்லாமோ இவாளை புரிய வைக்க பார்த்தார். உங்கள்கிட்ட கருணையால பகவானே வந்திருக்காருன்னப்போ அவ சொன்னா, அது பகவானாக்கு எங்களுக்கு முன்னாலே எல்லாம் பகவான் வருவரான்னு எங்களுக்கெல்லாம் அதுக்கு யோகியதை இருக்கானா? இவாளை எப்படி ப்ரூவ் பண்றது வாழ்க்கை? நாரதருக்கு கருணை. நாரதர் சொன்னார், நீங்க எப்படி ஆனா நம்புவேன், நமக்கான ஏதோ அற்புதம் காட்டணும், இல்ல மேஜிக். அப்ப அங்க அந்த பஜனைக்காரர் மிருதங்கத்துக்கு சுருதி கூட்டுற கல் இருக்கு. ஒருத்தர் அந்த கல்லை எடுத்து காட்டி இத தங்கமா பண்ண முடியுமா அப்படின்னு பகவான் நாரதரை பார்த்தார். வேண்டாம் நாரதர், நம்ம போயிடுவோம். இன்னுமே பகவானை அப்படியாவது நம்மளுக்கு நம்பிக்கை வருமோ பார்ப்போமே அப்படின்னா, பகவான் வந்து சரி நாரதர் சொல்றாருங்கிறதுக்காக அப்படி பண்ண அதை அப்படி சொல்லிக்க ஆரம்பிச்சுடுத்து. ஒரு 20 பேர் பஜனை பாடிக்கிறவா பூரா வெளியில ஓடி போனா. நாரதருக்கு என்னன்னே புரியல, எதுக்கு போனாலும் பார்த்தா ஆளு ஆளு பெருசு பெருசா கல் எடுத்து. யாருக்கு பகவான் வேணும் சொல்லுவோம்? யாருக்கு பகவான? யாருக்கும் வேண்டாம். பகவான் கிட்டே இருந்து ஏதாவது கிடைக்குமோன்னு பாக்குறோமே தவிர பகவான யாருக்கு வேணும்? பகவான் பாகவதத்துல தேவதைகள் கிட்ட சொல்றா, என்னோட பக்தன் இருக்கானே எதுவும் ஆசைப்பட மாட்டான், எதுவும் கேட்க மாட்டான் அவங்கிட்ட. நவாம்சந்தி ந நாகபிருஷ்டம் ந ச பாரமேஷ்டியம் ந சார்வபௌமம் நரசாதிபத்யம் ந யோக சித்தீஹி அபுனர்பவம் வா சமஞ்சசத்வா விரஹய்ய காம்சே. ஒரு பக்தன் பாடினான் பகவான் கிட்ட, ஏ ஹரி எனக்கு சொர்க்கம் வேண்டா, எனக்கு பரமேஷ்டியா இருக்கிற பிரம்மாவோட பதம் வேண்டா, ந பாரமேஷ்டியம் ந சார்வபௌமம் ராஜாவா இருக்கணுங்கிற ஆசை இல்ல, ரசாதலத்துக்கு அதிபதியா இருக்கணுங்கிற ஆசை இல்ல, மறுபிறவி வராம இருக்கணுங்கிற ஆசை கூட எனக்கு இல்ல, உன்னை மறந்துடாம இருக்கணும். ஔவையார் பாடின மாதிரி, பிறந்தால் ஐயனே உன்னை மறவா வரம் வேண்டும், உன்னை மறந்துடாம இருக்கணும், வேற எதுவும் எனக்கு வேண்டாம், ரக்கம் இழக்காத கிளிக்குஞ்சு தாய்க்குளியை நோக்கி இருக்கிற மாதிரி, கண்ணுகுட்டி தாய் பசுவை பார்த்து இருக்கிற மாதிரி, வரனை காத்து வது இருக்கிற மாதிரி, பகவானே ஒன்ன காத்து என்னோட ஹிருதயம் துடிக்கிறது. இதெல்லாம் சேர்த்தி போட்டு ஈஸ்வரன் கிட்ட, இதெல்லாம் லௌகிக விஷயங்கள் இல்லையா? இந்த சோர்ஸ் எல்லாம சேர்ந்து ஈஸ்வர அபிமுகம் ஆயிடுத்தானா நம்ம கரையேறிடுவோமே. அஜாதபக்ஷாயுதமாதரம் ககாகம் மனோ அரவிந்தாட்சதி. அப்படி பகவத் அபிமுகமாக கவனம் போயிடுத்தானால், பகவத் பிராப்திக்கு மனசு ஆசைப்பட்டுவிடுத்தானா, நெருப்பு போல அந்த பக்கம் தெரிந்து விடுத்தானா, லௌகிகம் எல்லாம் பிரசங்கி போயிடும். அதர்மம் எல்லாம் பின் அவன் நினைச்சா கூட அவனால அதர்மம் பண்ண முடியாது. ஏன்னா ஆசைதான் அதர்மத்துக்கே காரணம். அதனாலதான் காமோ காரிஷீத் மன்யூர காரிஷீத்னு அறகுறையா ஒரு மந்திரத்தை ஜபம் பண்றோம். காமோ காரிஷீ நமோ நம, காமோ காரிஷீத் காமஹரோதினாஹம் கரோமி காமஹர்த்தானாஹம் கர்த்தா காமஹாரயிதானாஹம் காரயிதா ஏஷதே காம காமாய ஸ்வாஹா. பூர மந்திரம். காமம் ஆசை வந்து தப்பு பண்ண வைக்கிறது என்ன? மன்னு கோபம் வந்து என்ன தப்பு பண்ண வைக்கிறது? அட்டாச்மெண்ட் அவர்ஷன். அது பண்றது நான் இல்லை, அதனால அதை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு ஞான நிஷ்டைய அபியாசம் பண்ணணும். அதை டைரக்டா கான்பிடன்ட் பண்ணி யாராலையும் ஜெயிக்க முடியாது. அதனால ஈஸ்வரனுடைய சரணத்தை பிடிச்சுட்டுதான் அதை தாண்டி போயிடணும். பகவத் அபிமுகமா ஸ்ரத்தையை திருப்பித்தான் தாண்டி போயிடணுங்கிறதுக்காகவும் அந்த ஜபம் எல்லாம். அப்போ தர்மம் நமக்கு, பாகவத தர்மம் என்ன பண்றதுன்னா, சம்சாரத்துல லௌகிகத்துல அதுக்கு நடுப்புல இருந்துட்டு பகவானோட சரணத்தை ஆசிரிச்சுட்டு பகவன் நாமத்தை ஜபம் பண்ணிட்டே பழகிட்டோம்னா, உள்ள அந்த ஒரு ஸ்மரணை. ராமானுஜாச்சாரியார் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை கீதா பாஷ்யத்துல எப்படி பகவான ஸ்மரணம் பண்றான்னா, இந்த ஸ்மிருதி இருக்கோ இல்லையோ, ஸ்மிருதி மெமரி ரெக்கலக்ஷன், அந்த ரெக்கலக்ஷன் வந்து ஒரு தாட் வந்து அதுக்குள்ள ஒரு விகாரம் இருக்கும். ஏன் பசிக்கிறதுனாக்கா அந்த டைம் ஆயிடுச்சானா அந்த நினப்பு வெறும் ஒரு தாட் இல்லாது, இட் இஸ் ஃபில்ட் வித் ஹங்கர். அந்த மாதிரி ஈஸ்வரனை ஸ்மரண பண்ற போது அவனுடைய ஸ்மிருதி கர்ப்பம் பூண்டிருக்கான், அதுல வந்து பக்தி கர்ப்பத்துக்குள்ள பூரா இருக்கான். பிரேம கர்ப்ப ஸ்மிருதி அப்படிங்கிற அதுல வந்து பகவானை ஸ்மரண பண்ற போது இட் இஸ் இம்ப்ரெக்னேட்டட் வித் டிவோஷன். அந்த பகவத் ஸ்மிருதி இருக்கோ இல்லையோ அவ்வளவு ஆழத்துல ஹிருதயத்துல வந்துருந்தானா நமக்கு வந்து, நீங்க எந்த கம்பெனியில வேலை பண்ணுங்கோ, எந்த ஃபேக்டரியில வேலை பண்ணுங்கோ, ஏன் அர்ஜுனன் கிட்ட பகவான் யுத்தமே பண்ணுங்கிறார். ஆனா உனக்கு என்ன மறக்க முடியாதுப்பா, என்ன ஹிருதயத்துல வச்சுட்டு யுத்தம் பண்ணு, என்ன மறக்காம நீ மாம் அனுஸ்மர யுத்தேச்ச, என்ன ஸ்மரண பண்ணு, என்னுடைய ஸ்மிருதி உன்னை விட்டு போகாம உள்ள இருக்கட்டும், அவிச்சின்னமான அந்த ஸ்மிருதி தார மாதிரி நீ பழகின்றுட்டாயானால் நீ விவகாரத்துக்கு போனாலும் இருக்கும், அப்புறம் தினமும் ஆபீஸ்க்கு போற போது முன்னால பூரா பகவத் ஸ்மரணத்தை பண்ணிட்டே போகலாம், திரும்ப வரபோது திருப்பியும் ஸ்மரணம் பண்ணலாம், ஆபீஸ்ல வேலை பண்ற போது மறந்து போனா கூட பரவாயில்ல, மறந்து போகாது, ஏன்னா அண்டர் கரண்ட் உள்ள இருக்கும், அப்புறம் திருப்பி சாயங்காலமான திருப்பி வந்துடும். ஏன்னா நமக்கு முக்கிய லட்சியம் பகவானா இருக்கிறதுனால, லோகம் இல்லாம இருக்கிறதுனால நமக்கு லோகம் எல்லாம் பிராரப்தம் தர்மம் அத பண்றோம், ஆனா நம்ம அங்கெல்லாம் மனச கொடுக்காம மனச ஆத்மாராமனா ஆத்மாவிலேயே பகவான்கிட்டயே வச்சுட்டு இருந்துட்டோமானா விவகாரம் நம்மளை பாதிக்காது. அப்படி ஒரு சேஃப்டி மெஷர் நமக்கு வேணும், இல்லாட்டா யாரையுமே லோகம் தவிர்த்துடும். இங்கே பிறந்தா துக்கிக்காம இருக்க முடியாது, இங்க சொல்றது கூட சொன்னேன், இந்த என்ன நீங்க பெரிய மால்ல எல்லாம் போய் வாங்குற போது ஃப்ரீ எல்லாம் கிடைக்கணும் இல்லையோ, அந்த மாதிரி லோகத்துல பிறந்தா உங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஸ்டிக்கர் உங்க மேலே ஒட்டியிருக்கு, ஃப்ரீ துக்கம், விலை கொடுக்காம உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அனித்தியம் அசுகம் லோகம்னு பகவானே சொல்ற, ஏன்னா இங்க துக்கம் இருக்கு. கச்சதோ அனச்சபுத்தே பகவத் பாதார், சுத்தமில்லாத மனசோடு கூட இதுக்குள்ள விவகாரத்துல போய் பலதுல மாட்டின்னு வெளியில வர தெரியாம எவ்வளவு பேர் தவிக்கிறா தெரியுமா. பழைய காலத்துல விவகாரம் கம்மியா இருந்தது, யாத்திரை கம்மியா இருந்தது, ஒரு சின்ன கிராமத்துக்குள்ளேயே இருந்து வாழ்க்கையை தாட்டி விடுவோம், யாரோ பெரியவா சொல்றபடி இருந்துடுவோம். அதுல நம்ம டிசைருக்கு ஃப்ரீடம் இல்லாட்டா கூட இன்னர் ஃப்ரீடத்துக்கு இருக்கிற ரோடு ரொம்ப ஈஸியா இருந்தது. இப்ப வந்து டிசைருக்கு ஃப்ரீடம் இருக்கிறதுனால இன்னர் ஃப்ரீடத்துக்கு இருக்கிற ரோட்ல நிறைய காம்ப்ளெக்சிட்டிஸ் ஜட்டிலமா இருக்கு. ஃப்ரீடம் வந்து எங்க இருக்கப்படாதோ அவங்க கொடுத்துட்டோம், அதனால என்ன அன்நேச்சுரல் லிவிங், ஆர்டிபிஷியல் டிசைர்ஸ், மார்பிட் டிசைர்ஸ். டிசைர் தப்பு கிடையாது, தர்ம அவிருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரதர்ஷபானார் பகவான். தர்மத்தை விட்டு விலகாம உன்னோட ஆசையினால யாருக்கும் கஷ்டம் வராதனா அந்த ஆசை தப்பு கிடையாது. அதனால எல்லாருக்கும் கஷ்டம் வருமான அந்த பாபத்தை வச்சு நீ எப்படி வாழ போற, இந்த பாபத்தை வச்சு நீ எப்படி நிம்மதியா இருக்க போற, எப்படி சாந்தியா இருக்க போற, அதனால தர்மத்துக்குள்ள இருந்துட்டு அப்படின்னு ஆசையே விட்டு விடலாம் சுவாமி. இப்படின்னு சொல்றேன்னா ஆசையே அது ரொம்ப உத்தமம். ஒருபட்சம் நீங்க இப்படி தர்மத்துக்குள்ள இருந்து ஆசைப்படணும் ஆசைப்படணும்னா என்ன ஆசைப்பட முடியும், விட்டு விடுறது நல்லது, ரொம்ப நல்லது. அது முடியாததுனால கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், யூ ஆர் நாட் ரெக்கமெண்டிங் டிசைர்ஸ், பட் டிசைர்ஸ் ஆர் இன்எவிட்டபிள் டிசீஸ், சோ யூ ஃபீட் இட் எ லிட்டில் பிட், அவ்வளவுதான். அது வந்து ஏதோ கொஞ்சம் தீனி போட, பழைய காலத்துல எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிற அன்னைக்குதான் புருஷன் யாரு முன்னாடி யாரு பார்க்கும் இல்லையா, சின்னதுலயே கல்யாணம் பண்ணி வச்சிடுவான், பால்யத்திலயே தெரியவே தெரியாது. பால்ய விவாகம்னா ஏதோ பெரிய மகாபாபம் மாதிரி நியமங்கள்லாம் வந்துருக்கு, ஆனா அன்னைக்கெல்லாம் பார்த்தேன்னா இவ ஹஸ்பண்ட் வைஃப் தெரியறதுக்கு முன்னாடியே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவான். அதோட பியூட்டி நம்ம பாக்காததுனால தெரியல. இவ புருஷன் ஸ்திரீ புருஷன்ங்கிற லிங்க பேதம் வரதுக்கு முன்னாடியே இந்த ரெண்டு குழந்தைகளும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடும். அதனால இந்த மேரேஜ் இஸ் நாட் பிட்வீன் டூ பாடிஸ், இட் இஸ் பிட்வீன் டூ ஹார்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் பாடி எல்லாம் வரப்போறது. அதனால பாடியோட ப்ராப்ளம்ஸோ அதோட சண்டையோ அதோட டிசையரோ டிப்ரெஷனோ ஒன்றும் இருக்காது. நான் நிறைய பார்த்துருக்கேன் பழைய காலத்து புருஷா கப்புள்லாம் இருக்காலும் இங்க வயசானவா அவகிட்ட ஒரு மாமி கிட்ட போய் நான் பகவத்கீதை சொன்னா அந்த மாமி எப்போ என்ன சொல்லுவான்னா, எங்க சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு, எங்க அது மாமாவும் இப்படிதான் சொல்லுவா அப்படின்னா பகவானுக்கு துல்லியமா பிரமாணம் வாக்கு மாமா. ஆதிசங்கரர் சொல்றா ரமணர் சொன்னாலும் ரிப்பீட்டடா அந்த அம்மாவுக்கு அவன் மாமா தான் பிரமாணம், எனக்கு வேற ஒன்றும் தெரியாது. இத போய் என்ஸ்லேமெண்ட் சொல்ல முடியுமா நமக்கு? புரியும், நிம்மதியா இருந்து போயிட்டான் இல்லையா, நிம்மதியா இருந்து போயிட்டான். அது கொஞ்சம் சண்டை எல்லாம் இருக்கு, இருந்துட்டு போறது அவ்வளவுதானே. அந்த இடத்துல பாருங்கோ டைவர்ஸ் ஒண்ணு வந்துடுது இல்லையா, மேக்சிமம் நமக்கு நடுத்துலயே நடக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நாம ஈஸ்வரன் கிட்ட இருந்து டைவர்ஸ் ஆயிட்டோம், ரிஷிகள் கிட்ட இருந்து டைவர்ஸ் ஆயிட்டோம், ஆத்மாவில இருந்து டைவர்ஸ் ஆயிட்டு மைண்ட கல்யாணம் பண்ணிட்டோம். எப்ப ஆத்மாவை விட்டுவிட்டு மனச கல்யாணம் பண்ணிட்டோமோ அப்ப மனசு இது பிடிச்சுக்கோங்கிறது அதை பிடிச்சுக்கிறோம், இது விடுங்கிறது அதை விடுறோம், இப்படி போங்கிறது அப்படி போறோம், இப்படி போகாதேங்கிறோம் அப்படி போறோம். அந்த மனசு ஒரு காலம் ஸ்திரமா ஒண்ணு சொல்லவே சொல்லாது. மனசுக்கு ஏதாவது ஒண்ணு ஸ்திரமா உண்டுனாக்கா ஸ்திரமா இருக்காம இருக்கிறதுங்கிற சுபாவம் தான். அதனால மனசை ஆசிரியச்சுன்னு யாராலையும் நிம்மதியா இருக்க முடியாது. ஆத்மாவை ஆசிரியச்சுண்டு, விவேகத்தை ஆசிரியச்சுண்டு, சாஸ்திரத்தை ஆசிரியச்சுண்டு, ரிஷிகளை ஆசிரியச்சுண்டு, தர்மத்தை ஆசிரியச்சுண்டு, லோக விவகாரத்துல இருந்துதானா நிம்மதியா சேஃபா அப்படி வெளியில போயிடலாம். உங்களோட ஆசிரியெல்லாம் நடக்கும் நடக்கும், ஒன்னும் வேண்டாங்களே. பகவானுக்கு ஒரு பகவானுடைய அடியார்கள் ஒருத்தர் தேவராஜ முதலியார், அவருக்கு ஏதோ தப்பு காரியம் பண்ற ஒரு ஆசை வந்துருக்கு. ஒரு நாளைக்கு அவர் ஏதோ வெளியில போயிட்டு வந்தார். குரு அனுகிரகம் ஈஸ்வர அனுகிரகம் என்னதுன்னாக்கா, ஈஸ்வரன் நம்மள பிடிச்சிருக்காருங்கிற என்ன லட்சணம் தெரியுமோ, அந்த ஸ்லோப்புல போய் வேற வரைக்கும் நீங்க போவேல், ஒரு கால வெளியில வைப்பேள், ஆனா விழுந்துட மாட்டேள், அதுக்கு முன்னால யூ வில் பி சேவ்ட். அதான் ஈஸ்வர அனுகிரகம். விழுந்த அப்புறம் சேவ் பண்றது இல்ல, நீங்க ஆன் த என்ன அந்த அந்த பிரீத், அது வரைக்கும் போயாச்சு, காலை அந்த பக்கம் வைச்சாச்சு, யூ ஆர் ஆல்மோஸ்ட் இன் த ஸ்பேஸ் டு ஃபால் டவுன் டு த அபைஸ்மல் டார்க்னஸ். பட் ரைட் ஃப்ரம் த ஸ்பேஸ் யூ ஆர் பீங் புல்டு பேக். ஒண்ணும் நடக்காது, நீங்க அனுபவம் போனாலும் நடக்காது, நீங்க அனுபவம் போறேன்னு போனாலும் ஃபெயில் ஆயிடும். இவர் பகவான் கிட்டயே சொல்லாம ஏதோ போனார், பகவான் பேசாம இருந்துடுத்து ஒன்னும் நடக்கல, எல்லாம் ஃபெயில் ஆயிட்டு திரும்ப வந்தார். திரும்ப வந்தப்போ வந்து பேசாம உட்கார்ந்து இருக்கார். பகவான் சிரிச்சுந்து சொல்றது, பாரு ஓய், நாமளா போய் எதுவும் பண்ணிக்கப்படாது, ஈஸ்வரநியதியா ஏதாவது வந்துதானா நான் ஒன்னும் சொல்லல, நாமளா போய் எதுலையும் மாட்டிக்கப்படாது, நிம்மதியா இருக்கணும். பேசாம இந்த ப்ரொடெக்ஷன் நமக்கு அதான் அவிஜ்ஞாத சகாங்கிறது பாகவதம். நம்ம பின்னால இம்பர்செப்டபிள் ஃபாலோவர் ஈஸ்வரன் பின்னால இருந்துட்டே இருக்கார், மொமெண்ட்ஸ்ல தான் தெரியும். நம்ம மைண்ட் ஒர்க் பண்றதும் தெரியாது, மைண்ட் எல்லாம் தப்பு வழிக்கெல்லாம் போகும், பல வழிக்கு போகும், ஆக்ஷன்ல எக்ஸிக்யூட் பண்ணி விழுந்துடுவோங்கிற போது ஒரு பிடி பின்னால தெரியும், அப்பதான் தெரியும் அவர் இருக்காருன்னு தெரியும். அது வரைக்கும் தெரியாது, நம்ம சிந்தை பண்றது தெரியாது, சங்கல்பம் பண்றது தெரியாது, டிசைரோட பிள்ளைங்கள தெரியாது. நீங்க விழுந்துட்டேன்னு நினைக்கிற இடத்துல அந்த ஒயிட் லைட் உங்களுக்கு தெரியும், அந்த இஃபல்ஜன்ஸ் உங்களுக்கு தெரியும். அப்போதான் அந்த அவிஜாத சகாவா சர்வேஸ்வரன் நம்ம பின்னால சுகிருதம் சர்வபூதானம் இஸ் த பெஸ்ட் ஃப்ரெண்ட். சுகிருதம் சர்வபூதானாம் அந்த ஃப்ரெண்ட நாம பார்த்துட்டவனா சாந்தி மறைச்சது நிம்மதி. அவன் அதுக்கா நம்ம கூட தெரிஞ்சுதானா அப்படி நிறைஞ்சு போயிடுவோம். அந்த ஃப்ரெண்ட் இல்லாம நம்மளால உலகத்துல வாழவே முடியாது. ஈஸ்வரன் இல்லாம எப்படி வாழ்வேன்? கதிர் பர்த்தா பிரபு சாட்சி நிவாச சரணம் சுகிருத் பிதாகமத்திய ஜெகதா மாதா தாத்தா பிதாம. பகவான் பதிகத்துல பாடுறது அம்மையும் அப்பனும் ஆயனை பூமியில் ஆக்கி அழித்து அம்மகிமாயையின் ஆய்கடல் வீழ்ந்து யான் ஆழ்ந்திடும் முன் என் மனம் மன்னி இழுத்து உன் பதத்தில் இருத்தினையால் சின்மய நாம் அருணாசலா நீ அருள் சித்திரம் என்னேது. உன்னுடைய கிருபையோட மகிமைய வைபவத்தை நான் எப்படி பாடுறது? அம்மையும் அப்பனும் ஆகி ஒரு அம்மாவாவும் அப்பாவாவும் இருந்து என்னை ஆக்கி அழித்து என்னை பார்த்துண்டு என்னை கவர்ன் பண்ணி என்னை வேண்ட வழியில திருத்தி நாம் ஆழ்கடல் விழுந்தையான் ஆழ்ந்திடும் முன் இந்த சம்சாரத்துல விழுந்து நான் நம் மறந்துடுறதுக்கு முன்னாடியே வந்து என் மனம் மன்னி இழுத்து மனசை பிடிச்சு இழுத்து உன் பதத்தில் இருத்தின யாரு உன்னுடைய பரமபதத்துல பிடிச்சு உட்கார வச்சு இந்த கிருபைக்கு நான் என்ன சொல்வேன், என்ன கைமாறுப்பேன்? ஐயனே அனந்த ஜென்மங்கள் எனதுளே என ஆண்ட மையனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உயரே முக்தி நல்கும் உதவிக்கு ஒரு உதவி நாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவதி போற்றி போற்றி. கைவல்ய நவநீத்தத்துல இந்த சிஷ்யர் குருவை பார்த்து சொல்றார், இந்த ஜென்மாவில வந்தவன் இல்ல, எவ்வளவோ ஜென்மாவா நான் பழிபாகறதுக்கு வெயிட் பண்ணிட்டு எனக்குள்ளேயே இருந்திருக்க, அப்பவும் நான் அவனை கவனிக்காம விட்டுட்டேன், அதனால நீ ஒரு ரூபத்துல எனக்கு முன்னால அப்பியர் ஆன, அவ்வளவுதான். ஐயனே அனந்த ஜென்மங்கள் எனதுளே என ஆண்ட மெய்யனே அப்பெல்லாம் நீ உள்ளே இருந்துட்டே என்னை கவன் பண்ணிட்டு இருந்தேன், உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி எனக்கு உபதேசம் பண்ணி கரையேற்றுறதுக்கு நீ வெளியில வந்தேன், உயரே முக்தி நல்கும் உதவிக்கு என்னை கரையேற்றுறதுக்கு நீ முக்தி தரத்துக்காக எனக்கு நீ ஒரு மகா வாக்கிய உபதேசம் பண்ணினியே கைமாறு நான் என்ன பண்ணுவேன் செய்யினார் ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. உன விழுந்து நமஸ்காரம் பண்றதை தவிர எனக்கு ஒண்ணும் தெரியல. அப்ப அந்த குரு சொல்றார், நீ எப்படி நமஸ்காரம் பண்ணணுமானா நான் உபதேசம் பண்ணினபடி அப்படியே இரு, நீ அப்படியே இருந்தாய், ஆனால் நீ விழுந்து நமஸ்காரம் பண்ண வேண்டாம், எனக்கு ஒன்றும் கைங்கரியம் பண்ண வேண்டாம், ஒன்றும் சேவை பண்ண வேண்டாம், தோஷங்கள்னால தீண்டப்படாம சந்தேகம் விபரீத ஜானம் அஜானம்ங்கிற திரிதோஷங்களால ஞானம் பாதிக்கப்படாம ஆத்ம நிஷ்டனாய் இருப்பாயாகில் நீ செய்யும் உதவியாமே. நீ செய்யற உதவி என்னதுன்னாக்கா நீ அந்த ஞானத்தை விட்டு விலகாம அந்த சரணாகதி நிலையை விட்டு விலகாம ஆத்மனிஷ்டையில இருப்பாயானால் அதுவேதான் உபகாரம், அதுவேதான் தட்சிணை, அதுவேதான் குருக்கு பண்ற காணிக்கைங்கிறது. அதனால் அப்படியே இருங்கிறார் அந்த ஆச்சாரியர். இதுதான் பாகவத தர்மம். இந்த பாகவத தர்மம் ஒண்ணும் கஷ்டம் இல்லையே, ரொம்ப சுலபமான தர்மம். நாம ஜபம் பண்றது என்ன கஷ்டம்? பகவத் ஸ்மரணம் பண்றது என்ன கஷ்டம்? பகவத் தியானம் பண்றது என்ன கஷ்டம்? பகவானோ நாம ஸ்மரண பண்றதே ஹிருதயத்துல வந்துடுவார் இல்லையா, சுஷ்ரூஷி தக்ஷணாத். சிரவண மாத்திரத்தினால வேற எதுவும் கிடைக்காது பகவானை தவிர, மிதியெல்லாம் நீங்க கேட்டுட்டு ஏதாவது பண்ணணும். பகவான் மாத்திரம் நம்ம ஆத்மஸ்வரூபியா இருக்கிறதுனால மூக்குல கண்ணாடி இதோ இருக்கேன்னு காட்டிட்டோம்னா தொலைஞ்சு போச்சு நினைச்சுட்டு இருந்தேன், இங்க இருக்கேன்னு நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிற மாதிரி தத்துவமசின்னு குரு உபதேசம் என்ற க்ஷணத்திலேயே அதுவே என்னுடைய ஸ்வரூபம் அப்படிங்கிற உணர்வு, அந்த பிரத்யபஜம், அந்த ரெக்கக்னிஷன், அந்த ஸ்வரூபத்துல ஸ்ரத்தா நிஷ்டம் உண்டா நிஷ்டமாயி ஆத்ம தியானம் ஏற்பட்டு விடும். அந்த மொமெண்ட்ல தட் வெரி மொமெண்ட் அந்த க்ஷணத்திலேயே பகவத் ஸ்மிருதி உள்ள ஜாகிருதமாகிறதுனால ரொம்ப சுலபம். சத்யோஹிருதி அவருத்தத்தை. அதனால இந்த பாகவத தர்மத்தை ஆசிரிச்சு நோக்கணும். பாகவத தர்மம் அப்படின்னாக்கா எல்லாரையும் பகவத் ஸ்வரூபமா பார்க்கணும். நாம எல்லாரையும் சரீரமா பார்க்கிற போது இது பிடிச்சது பிடிக்கல அது இதுன்னு இருக்கும். அந்தர்யாமியா இருக்கிற பகவானை பார்த்தோமானால் அப்போ டைரக்டா அந்த பகவான்கிற பாவம் வந்துடும். ஈஸ்வரன் அவளும் நமக்கு மேல தப்பு பண்ணக்கூட முடியாது. நம்மளாலையும் அவள் மேல ஒன்னும் கெடுதல் பண்ண முடியாது. அப்போ தர்மம்னு சாஸ்திரம் எது சொல்றதோ அது நேச்சுரலா வந்துடும். எல்லாருக்குள்ளையும் ஹரி சர்வேஷு பூதேஷு பகவானாஸ்த ஈஸ்வரா. பிரகலாதன் சொல்றான், ஹரி எல்லாருக்குள்ளையும் இருக்கான் அப்படின்னு பாக்குறத அந்த பகவானோட தர்சனம் இருக்கு. இதெல்லாம் பகவத் தர்சனம் தானே, உங்களை எல்லாம் பாக்குறதெல்லாம் பகவத் தர்சனம் தானே. ஒரு செப்பரேட்டா ஒரு ரூபத்துல பார்க்கணுமான, துவம் ஸ்திரீ துவம் குமானசி துவம் குமார உதவா குமாரி துவம் ஜீர்ணோ தண்டேன வஞ்சசி துவம் ஜாத்தோ பவசி விஸ்வதோ முகா. உபனிஷத் சொல்றது பகவானே, துவம் ஸ்திரீ நீதான் ஸ்திரீயா இருக்கே, துவம் குமானசி நீதான் புருஷனா இருக்கேன், நீதான் குமாரனா இருக்கேன், குமாரியா இருக்கேன், விருத்தனா இருக்கேன், எல்லாருக்குள்ளே அந்தர்யாமியா இவ்வளவு பேருக்குள்ள இருந்துட்டும் பகவான் தான் என்ன பாக்குறான், எனக்கு எவ்வளவு சந்தோஷம். நீங்கெல்லாம் பாக்குற போது ஒரு பகவானை தான் பார்க்க முடியும், நான் பாக்குறது இவ்வளவு பகவான். இவ்வளவு ரூபத்துல விஸ்வத சக்ஷுருத விஸ்வதோ முகோ விஸ்வதோ ஹஸ்தகுத விஸ்வதஸ்பாத் இல்லையா, சர்வத பாணி பாதம் தத் சர்வதோக்ஷி சிரோமுகம் சர்வத ஸ்ருதிமல்லோகே சர்வம் ஆவருத்திய திஷ்டதி. எல்லா தலையும் அந்த பகவானோட தலை, எல்லா கண்ணும் அந்த பகவானோட கண்ணு, எல்லா ஹிருதயமும் பகவானோட ஹிருதயம். அப்படி அந்தர்யாமியா எல்லாருக்குள்ளையும் பகவானை பார்த்தோமானா அது சமாதின்னு பேர் இருக்கு. கண்ணை திறந்துட்டே சமாதி, கண்ணை மூடினு உட்காரணுங்கிறது கிடையாது, கண்ணை திறந்துட்டே சமாதி. ஸ்ருதி சொல்றது ஒரு மரத்தை பார்த்து இது தென்னை மரம் இது தேக்கு மரம் இது வேப்பு மரம் தோணாம இது பிரம்மம் தோணின சமாதி. பிரம்மம்னு தோன்றது இல்லை, திருபுட்டி இல்லை, அந்த மரமும் நானும் நடுப்புல டிவிஷனே இல்லைன்னா சமாதி. பிரம்ம தத்வனம் பிரம்ம சத்ருக்ஷாசீத், அது விரக்ஷம் தானே இது வனம் தானே அப்படின்னு வேதம் கேட்கறது. சிருஷ்டி எங்கேயும் வந்ததுன்னு வேதம் கேட்கறது. நான் சதாசீன்னோ சதாசீத் ததானீம். கிரியேஷன் வெளியில தேடின்னு இருக்கு சயின்ஸ், அதனால பிக் பேங் தியரி அந்த தியரி இந்த தியரின்னு வெளியில குழந்தைகள் விளையாட்டு மாதிரி கதை விட்டுன்னு இருக்கா, ரீனு விட்டுன்னு இருக்கு. பகவத்பாதாலே சொல்றா புராணங்கள் சொல்றது எல்லாமே வெயில் விடல் தாங்கிறது. உபனி பாஷ்யத்துல வேதம் பல இடத்துல சிருஷ்டியை பத்தி பேசுறது அப்படின்னா சும்மா உன்னை என்டர்டெயின் பண்றதுக்கு வேதம் ரீல் விடுங்கிறான். அவிபக்ஷிதா சிருஷ்டிக்கமாக, சிருஷ்டி இருந்தா தானே பா சிருஷ்டியை பத்தி பேசுறதுக்கு, சிருஷ்டி எங்க நீ பாக்குறது தானே சிருஷ்டி. வேதமே சொல்றது அந்த சிருஷ்டிக்கு முன்னாடி என்ன இருந்தது, அங்க சத்து இருக்கல அசத்து இருக்கல, தம ஆசி தமசா கூடம் அக்ரே பிரகேதம், இருட்டு இருட்டு மேல பரண்டு கடந்தது. குத ஆஜாதா குதையும் விசிருஷ்டி, இந்த விசிருஷ்டி இந்த சிருஷ்டி எங்கேருந்து வந்தது, கோ அத்தா வேத கைஹ பிரவோச்சது, வேதம் கேட்கறது இது யாருக்கு தெரியும், யாரு சொன்னா, யோசியாத்யக்ஷ பரமே வியோமன், அந்த அந்த பரம வியோமத்துல இருக்கிற ஈஸ்வரன் இருக்கானே, சோ அங்க வேத அவனுக்கு தெரியுமா இருக்கலாம், எதிவா ந வேத அவனுக்கே தெரியுமோ என்னவோ அவன், ஏன்னா அவன் அந்நியமா ஏதாவது சிருஷ்டிக்கப்பட்டிருந்தா தானே அவன் தெரியறதுக்கு. ஈஸ்வரன் கிட்ட போய் சிருஷ்டியை பத்தி ரிப்போர்ட் பண்ணா ஈஸ்வரனுக்கும் தெரியாதான். ஈஸ்வரன் சொல்றான் ஒன்னும் நான் பண்ணலையேங்கிறார், நான் அப்படி கிரியேஷன்ல நான் தெரிஞ்சு பண்ணலையேங்கிறார். சூரியன் கிட்ட போய் நீ போனா இருட்டு வந்து விடுறதுன்னா சூரியன் கேட்கிறார் இருட்டு எப்படி இருக்கும்பா அப்படின்னு, இல்ல நீங்க ஒரு 8 o'clock வேற இருந்து பாருங்க தெரியும் உங்களுக்கு அப்படிங்கிறான் இவன். சூரியன் நம்ம சொல்றதை கேட்டு 8 o'clock வேற இருந்தா இருட்டு தெரியுமா? அந்த மாதிரி பகவான் கிட்ட போய் நீங்க சிருஷ்டியை பத்தி பேசினா நவீத, என்னக்கா பகவான் சொல்ற நான் மாத்திரம்தானே இருக்கேன், இல்லையா பகவான் இதே மரம் இருக்கு பாருங்க எவ்வளவு மரம் விரக்ஷா வனம். அப்போ பகவான் சொல்ற எங்க போ விரக்ஷம் எங்க வனம், பிரம்ம சத் வனம் பிரம்ம சிருக்ஷாசீத்து, அந்த வனமும் பிரம்மந்தான் விரக்ஷமும் பிரம்மந்தான், அந்நியமா எதுவுமே இல்லை, அகண்ட அத்வயமா பிரமாண பிரமேய பிரமாத சூன்யமா திரிபுடி ரஹிதமா இருக்கிற சித் ஸ்வரூபமா இருக்கிற அத்வைதமா இருக்கிற நிரதிசயமான பூர்ண பிரஜ்னையை தவிர எதுவுமே தெரியலையே. அந்த உணர்வை தவிர எதுவுமே தெரியலையே. நீ வந்து இவன் மரங்கிறது, காடுங்கிறது, மலைங்கிற கம்வாயு மக்னி பலிலும் ஜோதிஷத்வானி திசோ துருமாதீனு சரித் சமுத்ராம்ச ஹரோமே சரீரம் யத்கீஜூதம் பிரணமேது அனன்யா. இங்க தெரியறதுனா ஹரியோட சரீரம் தானே தெரியும், ஹரி தானே தெரியறோம். மலையும் இல்லை, இங்க ஜலமும் இல்லை, ஆகாசமும் இல்லை, பூமியும் இல்லை, இதெல்லாம் பகவத் ஸ்வரூபம் தான்ப்பா. எனக்கு அப்படி தெரியலையே, தெரியலேங்கிறது உன்னோட கோளாறு, அதை மாத்திக்கோ. அந்த கோளாற நீக்கம் பண்ணு. அஜான திமிரானந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகையா சக்ஷு உண்மையிலிடம் என தஸ்மை ஸ்ரீ குரவே நம. அந்த கண்ணை திறந்து விட்டானா இங்க பகவானுக்கு பகவான் தான் தெரியவர். நமக்குள்ள மைண்ட் இருக்கிறதுனால விஷயங்கள் தெரியறது, மனசு போய் நமக்குள்ள பகவான் மட்டும் இருந்தார்னா வெளியிலையும் பகவான் தான் தெரியும். தன்மயமாய் நின்ற நிலை தானே தானாகி நின்றால் நின்மயமாய் எல்லாம் நிகழும் பராபரமே. அந்த நிலை ஹிருதயத்துல வரணும். அந்த நிலை வந்துதோ வரலையோ அதை கேட்க கிடைக்கிறதுக்கே அதுவே பரம பாக்கியம். ஏன்னா அது சிரமணம் பண்ற போதே அதோட பீஜம் ஹிருதயத்துல விழுந்துடும். அந்த ஒரு மகா பாக்யம்தான் இந்த மூணு நாளைக்கு கிடைச்சிருக்கு. நீங்கெல்லாம் கேட்கற மாதிரி நானும் கேட்டுட்டு தான் இருக்கேன். சிரவணம் தான் அந்த ஒரு பாக்யம்தான் இந்த மூணு நாள் கிடைச்சது. பரமஹம்ச தர்மத்தை, பாகவத தர்மத்தை, அந்த பாகவத அமிர்தத்தை, பாகவதமே அமிர்தமே பேர் கொடுக்கறது இதுக்கு. நாம இந்த மூணு நாள் கேட்டோம். இதுக்கு முன்னாடியும் ஆறு நாள் பிரவச்சனம் கேட்டவாள்லாம் இருக்கு. அஞ்சு நாள், அஞ்சு மூணு எட்டு நாள் இந்த சத்சங்கம் இப்போதைக்கு நாம இங்க பூர்த்தி பண்ணிக்கிறோம். இதோடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னாக்கா, இதுக்கப்புறமும் இதை மனசுல வச்சிருந்து அனுசந்தானம் பண்ணிட்டு தியானம் பண்ணிட்டு வாழணும். ஞானத்திலேருந்து விலகாம, பக்தியிலேருந்து விலகாம, தர்மத்திலேருந்து விலகாம வாழணும்னா நம்ம சக்தியினால முடியாது. அது ஈஸ்வர அனுகிரகம், குரு அனுகிரகம் எல்லாம் இருந்தாதான் ஞானம், பக்தி, தர்மம் இது எல்லாம் நம்ம வாழ்க்கையில இருக்கும். இதுல ஏதாவது ஒண்ணு குறைஞ்சு போயிடுத்தானாலே நிம்மதி இருக்காது. அப்புறம் நாம வந்து சாஸ்திரத்தை குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. நல்லா கேட்டே ஒண்ணும் ஒர்க் ஆக மாட்டேங்கிறதுனா நீ கோணாமானான்னு இருந்தா அது எப்படி ஒர்க் ஆகும்? அதனால சாஸ்திரத்தை குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. சாஸ்திரம் பிரவர்த்தி நமக்கு அனுபவத்துக்கு வரணுமானா அது என்ன லட்சணங்கள் சொல்றதோ அந்த லட்சணங்கள் நம்ம கிட்ட வரணும். வரலையானா அதுக்கு பிரயத்தனம் பண்ணணும். பிரயத்தனம் பண்ணலையானா முடியலையானா பிரயத்தனம் பண்ண முடியலையேன்னு அழகமே தவிர அதை குத்தம் சொல்லப்படாது. ஏன்னா அந்த பிரயத்தனம் பண்ணி அதை அடைஞ்சவாள் தான் இதெல்லாம் கொடுத்திருக்கா நமக்கு இல்லையா. பகவத்பாதால் ஜீவன் முக்திக்கு திருஷ்டாந்தம் சொல்றது அப்படி இல்லையானா யார் உனக்கு இதெல்லாம் கொடுப்பான்னு கேட்கிறான். செத்து போன பிறந்தா இந்த பூர்ண ஜானம் வருமானாக்கா, இல்ல வேற லோகத்துலதான் வருமானா? இந்த வேதம் எல்லாம் எந்த டிராக்ல இந்த பூமிக்கு வந்தது? அந்த ஞானத்தை ரிசீவ் பண்றதுக்கு இருக்கிற வயது இருந்ததுனால தானே அது வந்தது. அவள் இருந்திருக்காள் லோகத்துல, இல்லாட்டா இந்த ஞானம் எப்படி இந்த டிசைன் ஆச்சு? பாகவதம் ஆல்ரெடி இருக்கிறதுனால நீங்க வேணா பார்த்து காப்பி பண்ணிக்கலாம். பாகவதம் எப்படி வந்தது? வேதம் எப்படி வந்தது? உபநிஷத்து எப்படி வந்தது? அந்த ஞானம் எப்படி ரிவீல் ஆச்சு? அந்த ரெவலேஷனுக்கு தகுந்த ஒரு ஜீவன் முக்தனாவது நீங்க ஒத்துண்டாகணும் இல்லையா. அப்படி ஒத்துக்கிற போதே எல்லாருக்கும் அது சாத்தியத்தை வந்துடும். அதனால அனிஷேத்தியமா இருக்கிற இந்த சத்தியம் நமக்கு அனுகிரகம் பண்றதுக்குன்னே ரிஷிகள் விட்டு வச்சிருக்காங்க. இதை நாம சிரவணம் பண்ற பாக்கியம் நமக்கு கிடைச்சது. இந்த ஆர்ஷ தர்மத்துல, இந்த சனாதன தர்மத்துல நாம பிறந்திருக்கோம். நம்மளை போல பாக்யசாலிகள் யாரும் கிடையாது. மீதி இருக்கிறதெல்லாம் நாம ரிலீஜியன்ஸ் சொல்றோமே தவிர அதெல்லாம் வந்து அந்தந்த ஊர்ல இருக்கிற டிரைப்ஸுக்கு வந்து டிரைப்ஸ் சேர்த்து நிறுத்துறதுக்கு இருக்கிற ரிலீஜியன் தானே தவிர ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது நம்ம மதத்துல இருக்கிற மாதிரி எங்கேயுமே இல்லை. இதுல இருந்து எடுத்துண்டு அவளுக்கு நடுப்புலையும் நிறைய பேர் வந்திருக்காள். ஆனாலும் கூட இந்த ஒரு பரம்பரையில நம்ம ஒரு வந்திருக்கோமே, நாம கோட்டை விட்டுட்டோம்னா நம்மளை போல மகாபாபிகள் யாரும் இருக்க முடியாது. ரிஷிகள் இனத்தை நாம தீர்க்கிறதே அந்த ஒரு அமிர்தத்தை குடிச்சுதான். அதுக்கு பகவான் கருணை பண்ணட்டும். சிரவணம் பண்ணினவாளுடைய ஹிருதயத்தில எல்லாம் சித்த சுத்தி தர்மஸ்ரத்த உண்டாகட்டும் வேண்டின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த சிரவண யஜ்ஞத்தை நாம சமர்ப்பணம் பண்றோம். இனிமே தொடர்ந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணி நாம நிறுத்தத்தை. 3 நாள் தான் யஜ்ஞம் இருந்தது, அதனால அக்ஷதை வேணுமா கொடுக்கணுமா அப்படின்னு நான் ரொம்பவே தயக்கமா இருந்தேன். ஆனால் நிறைய பேர் வேணும்னு ஆசைப்படுறா, அதனால வேணும்னு நடத்துறவாளோட ஆசை, அதனால அக்ஷதை கொடுக்கறது. இவ்வளவு பேர் இருக்கே ரொம்ப வேகம் ஆயிடும். யாருக்காவது அப்படி அவசரம் இருக்கானா அக்ஷதை வாங்கி கேட்டாலும் போய்க்கலாம், பரவாயில்ல. ஆனா வாங்கிக்கணுங்கிறவா தயவு பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் மீதி இருக்கிறவாள் உட்காந்துட்டே இருக்கலாம், முன்னால இருக்கிறவாள்லாம் வாங்கிட்டு வெளியில போயிடுத்தானா அதுக்கப்புறம் இருக்கிறவாள் மெதுவா வந்து வாங்கிக்கலாம். இல்ல பின்னால இருக்கிறவா அவசரம் இருக்கிறவா இருப்பா, அவளுக்கு வழி விட்டு கொடுக்கலாம். அவங்களுக்கு நிர்மத்சரானோம் சதாம், நீங்க சிரவணம் பண்ணலாம் அப்பதான் தெரியும். ஆச்சரியமே இல்லாம அவசரமே இல்லாம இந்த அக்ஷதையை வாங்கிட்டு பெரியவாளா இருந்தா போன தடவை கூட யாரோ கேட்டா இந்த அக்ஷதை என்ன பண்ணோம்னு கேட்டா, பெரியவாளா இருந்தா வீட்டுல போய் குழந்தைகளுக்கு கொடுத்து அவளை நமஸ்காரம் நினைச்சு சிரசுல போடலாம், சின்னவாளா இருந்தா பெரியவாள்கிட்ட கொடுத்து அவளை நமஸ்காரம் நினைச்சு சிரசுல போட்டுக்கலாம், இல்லைன்னா பூஜா ரூம்ல அப்படியே வச்சுடுங்க பரவாயில்ல, எப்பவோ ஏதோ ஆவசியத்துக்கு அதை உபயோகப்படுத்திக்கலாம். அது இங்கே கொடுக்கறோம். அதுக்கு முன்னாடி அவ வந்து 2 நிமிஷம், அதுக்கப்புறம் நம்ம நாம சங்கீர்த்தம் பண்ணினப்பறம் நீங்க அக்ஷதை வாங்கிக்கலாம். அவருக்கு ம்